कविता अन्यमङ्गलकारणं जगन्निदानं वन्दामहे वयम् अस्मत्पुरपरम्पराये மாயன் அப்படிங்கிற தலைப்புல அரியனுக்கு தெரிஞ்ச பர்யந்தம் பரம பாகவதாரான உங்களுக்கு முன்னாடி விஜாபிச்சுக்கிற அரியன். மாயன் அப்படின்னு சொன்னாக்கா பொதுவா மாயா மாயான்னு சாஸ்திரங்கள்ல லோகத்துல நிறைய பிரயோகம் இருக்கு. அது என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா தவறாக தவறாக நிறைய பிரயோகம் பண்றார். மாயம் அப்படின்றதுக்கு நம்ம இடருமானார் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஆச்சரியகரமான விஷயங்களை நடத்துறது இருக்கு இல்லையா, அதுக்குதான் ஆச்சரியம். ஆச்சரியங்கிற அர்த்தத்துல இந்த மாயாசப்தமானது சொல்லப்படுறது. எம்பரமான ஸ்ரீபாஷ்யத்துல மாயா வஜினம் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அகராதியில ஞானம் வஜினம் மாயா இதெல்லாம் சமான அர்த்தங்கள், ஒரே அர்த்தத்தை சொல்றது. ஒரே அர்த்தமே மருத்துவம் மாயாசத்தினாக ஞானம் நமக்கு தான் நிறைய வாட்டி சொல்றோம். ஞானத்தினுடைய நிலைகள் தான் எல்லாயுமே சுகம் துக்கமும் கோபம் ஆனந்தம் பயம் இந்த மாதிரி எதை சொன்னாலும் அது அத்தனையுமே ஞானத்தினுடைய நிலையை தான் சொல்றது. அவஸ்தைகள் அது நான் சொல்றது. அதனால இந்த ஒரு நிலையை தான் சொல்றது, இந்த நிலையை தான் நம்ம கிரகிக்கணும். அதனால இந்த எடுத்து மாயை அப்படிங்கிறதும் ஒரு நிலையைத்தான் சொல்றது, ஞானத்தினுடைய ஒரு நிலை. ஆச்சரியகரமான எண்ணங்கள் ஆச்சரியகரமான ரூபம் ஆச்சரியகரமான வாக்கு ஆச்சரியகரமான செயல் இதெல்லாம் தான் இது சொல்றது மாயாசக்தம். இப்படி ஒரு மாயை அப்படின்னு என்ன அர்த்தம், ஆச்சரியமான விஷயங்களை சொல்றது. நம்ம லோகத்துல நிறைய பேர் காரியங்கள் பண்றோம். பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி நிற்கிறார், என்ன ஆச்சரியமான அலங்காரம் தெரியுமா, அற்புதமா அவர் பண்ற அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் அவன் சொல்லிட்டு இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள், சாதாரணமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றது. ஆனால் எம்பெருமானத்த விஷயத்துல மாத்திரம்தான் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சரியம் இல்லை. ஒவ்வொன்றுமே ஆச்சரியமே நினைத்தோம் நம்மளால பண்ணவே முடியாது, மனசால நினைக்க கூட முடியாது. அது அத்தனைக்கும் அவ்வளவு அழகான காரியங்கள். அகடித கடனா படியதி மாயா அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்ற, அகடித கடனா கடனமாகாதத கடனம் பண்றது, பண்ண முடியாதத பண்ணுவது, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சக்தி விசேஷம். இதுதான் மாயா சப்தத்துக்கு அர்த்தம், ஆச்சரியகரமானது அப்படின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி விஷயங்கள் நேர்த்தம் அனன்ய சாதாரணமா இருக்கும், எல்லாரும் பண்ற மாதிரி இருக்காது. நம்மளால மகாயாசத்தினால பண்ணக்கூடாதத கூட அனாயாசமாக பண்ணக்கூடியது. சுவாமி எம்பரமானார் அகில பவன ஜின்னத்தே மதங்கா வெளியிலே அப்படின்னு சொல்லி சுவாமி வியாக்கியானம் பண்ணார். நீங்களா அனாயாச வியாபார, அதாவது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, மகாயாசம் பண்ணாலும் நடக்காது. அப்படிப்பட்டத எந்தரமான் அனாயாசமாக ஒரு சங்கல்ப மாத்திரத்தினாலே பண்ணுறாங்க இல்லையோ, அதனால நிலையா இருக்கிறது. என்ன ஆச்சரியம் அது, இப்படிப்பட்ட ஆச்சரியகரமான சேஷ்டிரங்கள் இவைகளெல்லாம் மாயை அப்படின்னு சொல்றது. அதுவும் இது அத்தனையும் எந்தரமானுக்கு தான் வரும், அந்த எந்தரமானுடைய அவதாரம் சேகரங்களுக்கு வரும், அம்சாவதாரங்களுக்கு வரும், ஆவேசாவதாரங்களுக்கு வரும், நம்முடைய வசந்த ஆச்சாரியர்களுக்கு வரும். அது அந்த மாதிரி மாயா, மாயான்றது ஆச்சரியகரமான ரூபம், ஆச்சரியகரமான வாக்கு, ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள், ஆச்சரியகரமான எண்ணங்கள், இவைகள் அனைத்துமே மாயா சப்தத்தினால் சொல்லப்பட்டது. அதை உடையவன் மாயன், ஆச்சரியமான ரூபம், ஆச்சரியகரமான வாக்கு, ஆச்சரியகரமான மனசு, ஆச்சரியகரமான கிரியைகள், இது அத்தனையும் எந்திரமானுக்கே அமைந்திருக்கின்றன. அதனையும் நம்முடைய கிருஷ்ணன் மாயக்கண்ணன் அவருக்கு பேரு, மாயக்கண்ணன் ஆச்சரியகரமான நிர்வாகக்கண், கண்ணன் கண்ணன் தான் நிர்வாகக்கண், ஆழிமலைக்கண்ணா அப்படின்னு மேகங்களை நிர்வகிப்பவனே அப்படின்னு ஆச்சாரியார் பண்றார். அதனால நிர்வாகக்கண், கண்ணன் நாக்க கண்ணுக்கு விருந்தை கொடுப்பவன், ஆனந்தத்தை கொடுப்பவன், அழகிய கண்ணை உடையவன். அவனை சேர்க்கிறது அது உரத்தானது, அது ரூபத்தினால. ஆனால் இந்த கண்ணன் நாக்க நிர்வாகம் மட்டும், நமக்கு இப்பேற்பட்ட நிர்வாகம் பண்றவன் இவனுடைய மாயைங்கிறது சாமான்யமானதல்ல. இந்த மாயையானது வசந்தது, அது இருக்கவே தான் அவனால எல்லா காரியமும் அனாயாசமா பண்ண முடியிறது. இந்திரோ மாயாதிகி புரூப ஈயதே அப்படின்னு பாஷ்யகர் உதாரிக்கிறார். உலகம் பாக்கியன் இந்திரசத்தினால சொல்லப்பட்ட இந்திரமான மாயைகளினால பெரிய ரூபத்தனமாக இருக்கிறான், ஆச்சரியமான ரூபத்தில் இருக்கிறான். மாயாம் பிரகதி வித்யா மாயினம் து மகேஸ்வரன் அப்படின்னு உரம் சொல்றது. மாயை பிரகதி, இந்த பிரபஞ்சத்தை பார்த்தோம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமான, நம்ம எத்தனை பார்க்கிறோம் இந்த பூமியில எவ்வளவு அழகான விஷயங்கள், சுபாவங்கள்னால, குணங்கள்னால, ரூபத்தினால, செயல்கள்னால எவ்வளவோ ஆச்சரியங்களை பார்த்துட்டு இருக்கோம் பிரகதி மண்டலத்தில். அதுக்கெல்லாம் நிர்வாகன் எந்திரமாள் நம்ம பிரமாள், அதனால இந்த உபரிடத்தும் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இந்த மாயையை கொண்டுதான் அவன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் நம் எந்திரமாள். உனக்கெல்லாம் சிறப்பாக பொதுவாக குழந்தைகளை கூட விட்டுலாம் இருக்கும், அந்த மாதிரி சிறப்பாக வச்சு ரொம்ப விசேஷம். அதுல நாலு இடத்துல மாயன் அப்படின்ற சப்தத்தை ஆண்டாள் நாச்சியார் பிரயோகம் பண்றார். மாயனை மண்ணு வடமுதரை வைந்தனை மாமாயன் மாதவன் வைகுண்டனன் என்று இது சோமணி மாவட்டத்தில் வந்தது. அதே மாதிரி எல்லை இடங்களையே மாற்றாளை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடையிடோ என்பாவான் அலம்பரில் அடுத்த பாதனம் நாயகனாய் அதுல மாயன் மணிவண்ணன் அப்படின்னு வதாத்திராட்டி அழகா பிரயோகம் பண்றார். அதனால எத்தனை இடத்துல மாயன் மாயன் மாயன் மாயன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி மாயன்? எம்பெருமானுடைய மாயத்தை யாராலையுமே நினைக்க முடியாது. மாயனை மண் வடமுதலை, அந்த வடமுதலைக்கு சிறந்ததுதான். மதுரைக்கும் மண்ணுன்னு அர்த்தம் நினைக்கணும், மாயத்துக்கும் மண்ணுன்னு சேர்த்துக்கணும். சிறப்பானதுன்னு அர்த்தம், என்ன விளங்குறதுன்னு அர்த்தம், பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட மாயன், அப்படிப்பட்ட முதலை, அப்படிப்பட்ட மாறவர் வடமுதலை மைந்தவர் யானை அப்படின்னு சொல்றது. அதனால அங்க அவதார ரகசியம் சொல்லப்படுறது. பெருமாளுடைய அவதார ரகசியம், எவனை தூய பெருநீர் எவனை தூயவன் அப்படின்லாம் சொன்னதுனால அவதார ரகசியம் சொல்லப்படுறதாம். பெருமாளுடைய அவதாரமே என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எப்படி ஆச்சரியமான அவதாரம். நம்மாழ்வார் சொல்கிற மனப்பறிப்போடு அழுக்குமான சாதி இருந்தான் திறந்து தனக்கு வேண்டிரு கொண்டு தாந்தன சீற்றத்தினை முடிக்கும் புனத்துடாய் முடிவாலை மாப்பன் என்ன பந்தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையே எனக்கு யார்மிகள் நீடத்தே என்ன பந்தன் மாயங்களே. என்னப்படா ஸ்ரீ கிருஷ்ணன் அவனுடைய மாயங்களை நான் எண்ணி எண்ணி அனுபவிக்கிறேன். எனக்கு யாரு இந்த நீளத்துல இந்த பிரபஞ்சத்துல எனக்கு துணை யாரும் கிடையாது. அவரோ சடரிப்பு சத போக சடங்கிற விஷ வாயு, அந்த வாயுவை அடைக்கிறவர் அவர். அதனாலதான் அவருக்கு சடமனுஷனார். சடரிப்பு சதாரி சடஜித்து சட கோபன். அதனால பிறந்ததிலிருந்து தன்னுடைய அவதார சமாப்தி பர்யந்தம் கிருஷ்ணனை தவிர்த்து ஒன்று நினைக்கிற அந்த மாதிரி அவர் வந்து பெருமாளுடைய எண்ணத்திலேயே இருந்தவர். பெருமாளுடைய சிந்தனை, அந்த சிந்தனையை தவிர்த்து வேற ஒண்ணுமே எம்பெருமானுக்கு இல்லை. நம்மாழ்வாருக்கு பெருமாளுடைய சிந்தனையே அவருக்கு இருந்தது. அவ்வளவு வசந்த சிந்தனை இருந்தது அவருக்கு. உபாசகால் அந்த மாதிரி எழுந்திருந்த நம்ம அவர் சொல்ற என்னப்பந்தன் மாயங்களே, என் அப்பனுடைய மாயங்களை நான் நினைச்சு நினைச்சு பார்க்கிறேன். அதனால நான் வந்து சமை எனக்கு சமை யாருன்னு கேட்கிறேன். அவர் திருமாலந்தோய் பாதுரத்துல பத்தாம் பத்து வாராக்க சொல்ற பேரே இறைகின்ற வீரான் இன்று வந்து பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அவர் சொல்ற ஒவ்வொரு திருமாலும் வந்துட்டே இருக்கா நம்ம என்ன மகளா சாசனம் பண்ண என்ன சேவிய என்னை பத்தி பாசனம் பாட ஒவ்வொருத்தரும் அவர திருமாலந்தோலை மனால நாள செஞ்சோம் அழகன் அவர் வந்து நிக்கிற சேர்ச்ச உன சேர்த்து போறோம் நீ எழுந்து போ அப்படிங்கிற அவனுக்கு பெருமாள் சொல்றேன் பேரே நான் போக மாட்டேன் உங்ககிட்டயேதான் இருப்பேன். இப்படிப்பட்ட பக்தன் கலைஞர் நீங்க பேச இல்லையா. அதனால பெருமாளுடைய அவதாரம் பாருங்க எப்படி இருக்கு. அழுக்கு மாறுடு சாதியில் பிறக்கிறார் அவர். அழுக்கு மாறுடு சாதியில பிறந்து நான் உங்களுக்கு வசம் தானே பிறக்கிறேன். அழுக்கு மாநில சாதியில் நாம் திறந்து தனக்கு வேண்டு கொண்டு எந்த அவதாரத்தை எந்த உருவம் வேணுமோ அந்த உருவம் எடுத்துட்டு வந்த. சில இடத்துல என்ன சொன்ன கமர் கொண்டே உருவம் அவ்வுருவம் தானே சொன்னார். பாகவதால் எந்த உருவத்தை எதிர்பார்க்கிறாரோ எந்த உருவம் எனக்கு வேணும் இதெல்லாம் நான் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கேத்த மாதிரி அவருக்கு சேரம் பெறுவாள். இன்னும் சில இடத்துல அத மாதிரி இல்லையா என்ன பண்றார் அப்படின்னாக்கா தான் பாகவதாரை ரட்சிக்கணும் பாகவதாரை ரட்சிக்கணும்னு அதுக்கு ஏத்த மாதிரி ரூபம் எடுத்துக்கணுமா குழந்தைய காணும் காப்பாற்றணும் குழந்தைய காப்பாற்றணும், பிரசாதாதவான எங்கும் முருகன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இரணை எழுத்து உன் படைத்த அங்கு அப்பொழுதே அவன் மீய தோன்றிய என் சிங்கப்பேரான் திறவை ஆனாலும் சீர்மைத்தே. அதுக்கோசம் அவர் எடுத்த, ஏனென்ற சிம்மாவை தான் எடுத்த. அப்படி எடுத்தாத்தான் இரண்டு விஷயம் அடிக்க முடியும். ஏன்னா அவன் பணம் வாங்கிட்டானே, அந்த வரத்துக்கு ஏத்த மாதிரி நாம அவதான் எடுக்கணும். அதுக்கோசம் எடுத்த. ராவணன் வர எடுத்து வாங்கிட்டான், மனுஷால ஒப்புத்தாங்க, ஆனா மனுஷனா அவதான் இருக்க. அந்த மாதிரி பெருமாள் வேண்டிய உறுப்பு வேண்டிய உண்டு. இந்த அவதாரத்துல இந்த ரூபாய் எடுத்தாத்தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற இந்த கிருஷ்ணாவதாரமோ மாயனாத்தான் வந்தாகணும். ஏன்னா கம்சனும் அந்த இவர் இருக்கிற தேவகி இருக்காளே, அவளை சிறையில அடிச்சுட்டா. சிறையில் அடிச்சுடவே அங்க அவதரிச்சாகணும், அங்க அவதரிச்சு வழியில போயாகணும், நந்தகோபுரத்த போயாகணும், அதுக்கு வேண்டிய மாயைகளை பண்ணணும். அதனால இது முக்கியமானது. தனக்கு வேண்டிருக்கொண்டு தான் தன சீட்டத்தினை முடிக்கும். தன்னுடைய சீட்டம் அவனுக்கு போகணும். ஐயோ இந்த பாகதாரெல்லாம் இந்த கர்மாக்கள் எல்லாம் கொடுத்துருது, இவாள்லாம் நான் ரசிக்க வேண்டாமா அப்படின்னு விட்டு இவாளுக்கு பெருமாளுக்கு ரொம்ப சீட்டம் நடந்தது. அந்த சீட்டத்தை முடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணாக்க, இப்படி ஆச்சரியமான அவதான் இருக்கேன் பெருமாள். அதனால இவர் அந்த மாதிரி பகவானுடைய மாயங்கள், எந்த மாதிரி மாயங்கள், அந்த மாயங்கள் நினைச்சு நினைச்சு பார்க்கிறேன் நம்ம. அதையும் அஞ்சாம் பத்திர சொல்ற ஒவ்வொரு பத்தினையும் அங்கங்க சாட்சி கொடுக்கிற எந்திரமானவருடைய மாயத்தை பற்றி, எந்திரமானவருடைய மாயத்தை பற்றி. பிறந்தவாரம் வளர்ந்தவாரம் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்களை காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தனோடு முக்கு எனதாரையை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடவே உன்னை என்று போல் சேர்வதுவே. கிருஷ்ணா நீ பிறந்தது எப்படி என ஆச்சரியமான திறப்பு. நீ பிறந்ததெல்லாம் பார்த்தா நினைச்சாலே நல்லா இருக்கே. நீ ராஜகுமாரன் நான் பிறக்கிறவன், ஆனா எப்படி பிறந்த, ஒரு சிறையில தான் பிறந்த. அந்த நீ பிறந்ததுனால, நீ அவதரிச்சதுனால சிறைக்கே ஏற்றம் வந்துடுச்சு, சிறைக்கே ஏற்றம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் இல்லையா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதிமான சோத்துல சொல்ற ஆழ்வான் சொல்றது சமயத்துல மாடு மேய்க்கிறவங்க எல்லாரும் வெய்யணும். நீ மாடு மேய்க்கிறதுதான் லாக்கி அப்படின்றோம், மாடு மேய்க்கிறதுதான் லாக்கி அப்படின்னு வெய்யணும். ஆனா சில பேர் ஒரு காரியத்தை பண்ணிட்டாக்கா அந்த நீச்சமா பார்க்கிற காரியம் கூட வசந்த காரியமா போயிடுறது. என்ன அழகு பாருங்க, அது ஒரே காரியம்தான். சில பேர் பண்ணா என்ன பண்றோம், தூஷிக்கிறோம், ஒன்றத்துல வாழ்க்கை இல்லை அப்படின்னு. ஒரு 18-20 வருஷம் என் காஞ்சிபுரத்தில் என் நண்பனை நைலங்கிட்ட கேட்டேன், அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டேன். அவன் தீட்டு பிடிக்கிறான், பெருமாளுக்கு தீட்டு பிடிக்கிறான் அப்படின்னுட்டு அவன் சொன்னான். என் ஃப்ரெண்டு உடனே நான் பாடுங்க இவனை சிரிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க மாமனார் சுவாமிகிட்ட இதை நான் சொன்னேன். உடனே பக்கத்தில் இருந்தவனை கேட்டு சிரிச்சான். அப்போ எங்க மாமனார் சொன்ன, நீங்கெல்லாம் தீவட்டி பிடிக்கிறத மட்டமா பாக்குறீங்க, அது மாதிரி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு, நாவல் தோட்டம் பெரிய சுவாமி பாராயணத்துக்கு வந்துருக்க, பாராயணத்துக்கு வந்துருளை எல்லாம் புரிஞ்சிடும். பாராயணம் புரிஞ்ச உடனே மலைக்கு எழுந்துருக்க பெருமாள். அந்த சமயத்துல நாலுமா பிரியம் சுவாமி தேவடிகிரி மன்னரா. அது மாதிரி மதுராந்தகத்துல கோஷ்டேபுரம் சுவாமி தேவடிகிரி மன்னரா. ஏன்னாக்கா தேவடகிரி மன்றது என்னன்னா பெருமாளுக்கு ஒரு மரியாதை உபசாரம், ரெண்டாவது பெருமாளை அனுபவிச்சு எல்லாரும் சேவிக்கணும். அவ பெருமாள் கிட்ட தேவடகிரி மன்னாக்கா அந்த திருமுகமோ திருவடியோ திருக்கைகளோ திரு அக்ஷஸ்தலமோ எல்லாமே அற்புதமா சேவாகும். அந்த கைங்கரியத்தை பண்றாங்களோ எப்பேற்பட்ட கைங்கரியம் அது, அந்த மாதிரி கைங்கரியம் பண்றதா இருக்கு. அப்போ நான் சொன்னேன் வசந்தான் பெரிய மகானா இருந்து அவர் தேவிட்டு கைங்கரியம் பண்ணாலே அதுக்கு ஏற்றம் பெற்று அந்த மாதிரி பாருங்களோ பெரிய சுவாமி தேவிட்டு கைங்கரியம் பண்ண, திருக்கோட்டியூர் சுவாமி கோட்டிபுரம் சுவாமி அவர் தேவிட்டு கைங்கரியம் பண்ணாருன்னு உடனே தேர்ப்பட்ட ஆச்சாரியார் பெருமாள் கைங்கரியத்துல இது வசந்தது இது தாழ்ந்தது அப்படின்றது கிடையாது, எல்லாமே வசந்தது. அதனால அதுக்கு ஏற்றம் பண்றது. அதே மாதிரி பெருமாள் எந்த இடத்துல அவதரித்தாலும் சரி, எந்த இடத்துல அவதரித்தாலும் சரி, அந்த இடத்துக்கு ஏற்றம் பண்றது. அவர் அவதரித்ததோ எங்க அவதரித்த, ஒரு சிறையில் அவதரித்தவர். வளர்ந்ததோ எங்க, இடையர்களோடு வளர்ந்தவர், இளையவர்களோடு வளர்ந்தவர். அப்படி வளர்ந்தாலும் அவருடைய அவதாரம் இருக்க போறோம் ஆச்சரியமா அமைஞ்சு போயிட்டு சமத்புதம் அழகம் அம்புஜே கஷணம் பெருமாள் சதுர்புஜனா இருந்துள்ளார், புனரீகாஷலிங்கத்தோடு இருந்துள்ளார். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் தாழ பாகவதம் கொண்டாடுறது. அப்படிப்பட்ட அவதாரம் அதை பார்த்துட்டு கண்ண பத்திக்கிறா, என்ன ஆனந்தம் கன்னத்துல போட்டுக்கிறா, கண்ண பத்திக்கிறா, உபசம்மரே அப்படின்றா தேவைக்கு. ஐயோ உன்னுடைய திருவேணியை பார்த்தா ஆனந்தமா இருக்கே, திருஷ்டிப்பட்டு போறது கம்சன் ஏதாவது பண்ணிட போறானே, நீ வந்து உன்னுடைய ரூபத்தை மறைச்சிடு, சாதாரண திராவிட சிசுவாவே இரணி அப்படின்னு வேண்டிக்கிறா. அந்த மாதிரி வேண்டிக்கிறான்னாக்க பெருமாள் கிட்ட எப்பொழுது பக்தி வாழ்க்கை, அந்த மாதிரி அவதாரம். அதுவும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒரு துவளவே, அந்த மாதிரி வந்தவர் பெருமாள். என்ன ஆச்சரியமான அவதாரம் இது! அந்த அவதாரத்தை நினைக்க நினைக்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டுமா, அவர் பிறந்ததுனால யசோதைக்கு அவ்வளவு பேர் கிடைச்சது, அவ்வளவு கௌரவம் கிடைச்சது. சுவாமி சாய்க்கிற யாகவா பிரதேசத்தில் சாய்க்கிற சுவாமியுடைய நட தனி போகும். சுவாமி சாய்க்கிறே சித்த பஞ்சாக்கிரே கஜனயத் அனகானாம் வைதயம் சாம் ஜயந்தியாம் நிகில புவன பத்ம கிளேசமித்ர பனுத்யை தினகர மனபாயம் தேவகி பூர்வசந்தியா. அதாவது பெருமாள் அவதரித்தது எப்போ, நடுராத்திரி. அப்ப சந்திரோதயம் ஆகிறது, அஷ்டமி வழியோ, அதனால சந்திரோதயம் ஆகிறது. அந்த சமயத்துலதான் அவதரிக்கிறார் பெருமாள், கிரகபல கிரகத்துல அவதரிக்கிற அஞ்சு கிரகம் கூட உச்சஸ்தானத்துல இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல பெருமாள் அவதரிக்கிறார். அது எப்படி தெரியுமா, அந்த பெருமாள் அவதரிக்கிறதுக்கு முன்னால் இருந்த ஸ்திதி இருட்டு, அதன் பிறகு சந்திரன் ஒழிச்சுட்டேன், அதன் பிறகு பிரகாசமா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரம்ம முகூர்த்தம் வந்துடும், அதுக்கப்புறம் சூரியோதயம் வந்துடும். முன்னாடி இருக்கிறது சம்சாரமா, பின்னாடி இருக்கிறது மோட்சமா, என்ன ஆச்சரியம். பெருமாள் அவதரிக்கிறது இந்த நடுராத்திரி அர்த்தராத்திரியில சந்திரோதயான ஒண்ணு அவதரிக்கிறார். ஒரு நாளைக்கு ஆராதனை பண்ண போறோம், பெருமாளுக்கு அறிவு சந்திக்கணும், சந்தானுக்கு அத்தியம் சந்திக்கணும், ரெண்டு பேரும் உடனே அவதரிக்கிறாரோ. அதனால அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆக சந்திரோதயத்துக்கு அப்புறம் தான் பெருமாள் அவதரிக்கிறார். பெருமாள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டு, கருப்பா இருக்கு, இருட்டு, ஆனால் பெருமாள் ஆதரிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசத்தை வந்து சூரியோதயமே வருது. அதனால இந்த ஒரு பதாகை தோஷமற்ற ஒரு பதா தோஷமற்றதா இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்தியத்தை பதாகை ஒரு இது மாதிரி கட்டி அதனால கூடிய ஜெயந்தி அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிற சமயம் ஜெயந்தி. அதனாலதான் நம்ம ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம். அதுல எல்லாரும் என்ன பண்றாளா, கிளேசம்னு கஷ்டம்ங்கிற ஒரு நித்ரா, அந்த தூக்கம், தூக்கம்ன்றத என்னது, இருட்டில் தான் தூங்குவோம், பகல தூங்கக்கூடாது, ராத்திரியில தான் தூங்குவோம். அந்த சமயத்துல ஒரு புஷ்பம் எப்படி இருக்கும், தாமர புஷ்பம் கூம்பி இருக்கும், ஒரு வழி ஆனாத்தான் அது மலரும். நம்ம ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தாலும் அப்போ துக்கத்துல இருக்கா, பூபாரத்தினால பூத்ராட்சிக்கு துக்கம், கம்சன் சிசுபாலனி வாழ்வாள தேவதைகளுக்கு கஷ்டம், சாதுக்களுக்கு கஷ்டம், எல்லாரும் நித்ரேங்கிற கஷ்டத்துல கூம்பி போயிருந்தாலாம். ஆனால் போக்கடிச்சு யோக நித்திர பண்ற மாயா, மாயோடு சேர்ந்த மகா மாயன் இவன் என்ன பண்ணானா, அற்புதமா அவதரிச்சுட்டான். எப்படி அவதரிச்சான், தினகரன். ஏன்னா அந்த பத்மம் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய கூம்பி போய் இருக்கக்கூடிய இந்த தினங்கள், இவா மனசு மலரணும், இவா முகம் மலரணும், இவாளுடைய ஞானம் மலரணும், இவாளுடைய துக்கங்கள்லாம் போகணும். அதுக்கோசரம் எந்திரமான அவதரிச்சானா, சிறையில் அவதரித்தவன் ஏற்றவில்லை. எப்படி அவதரிச்சான், தினகரன் அனபாயம் ஒரு இது இல்லை. அப்படிப்பட்டவனே தேவகி பூர்வ சந்தியா, சந்தியா பூர்வ சந்தியா மாதிரி அழகா தேவகி என்ன பண்ணாலாம் பெற்றிருக்காளாம். யஜனயத்து அஜனயத்துன்னு சொல்லலாம், யஜனயத்து சாதாரண குழந்தையா பெற்றிருக்காவும், எப்பேற்பட்ட குழந்தை, சர்வலோக சரணி நானு பகவான், அவன் பிறந்த அண்ணிலிருந்து அவதார சமாப்தி பரியந்தம் ஆச்சரியகரமான சேஷ்டிதங்களை பண்ணினவனவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனையார் இவ வந்து பெற்றிருந்தா, அது இவனுக்கு அவ பெற்றுக்கலை, பெருமாள் அவ வயிற்றிலிருந்து அவதரிச்ச. அத மாதிரியாக ஆனந்தமான அவதாரம் அனுபத்தில பாதுகாப்பு சொல்லிட்டு பொதுவா அஷ்டமி நவமி இதெல்லாம் என்ன சொல்லுவா, நீ நாளைக்கு அஷ்டமி அதெல்லாம் நான் சுமமா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் பெருமாளுக்கு மனது கஷ்டமா, அதுவும் தவறுன்றதுனால ஜகதம் அஜாயத அப்படிங்கிற சஞ்சாரம் அஷ்டமி எட்டாவது எட்டாவது நட்சத்திரம் அதுல அவதரிச்ச. ஆனால் திருமணம் அவதரிச்சதுனால அது முதல் திதியா இருக்கான். அதே மாதிரிதான் நவமியம் திருமண ஸ்ரீராம நவமின்றான், அதுல அவதரிச்ச ஸ்ரீராமன். அதனால இன்னும் நவமியும் முதல் திதியா எடுத்து பெருமாளுடைய சம்பந்தம் பெற்ற எல்லாமே பிரதம சிரேணி நினைக்கிறது. அந்த மாதிரியான பிரதம இது இருக்கு. அப்படிப்பட்ட பகவான் அவதரிக்கிறானது அந்த அஷ்டமிங்கிறது அவ்வளவு விசேஷமா எடுத்தது. ஒரு அஷ்டமிங்கிறது அது மட்டுமா, பெருமாள் அவதரிச்சதோ ரோஹிணி, ரோஹிணி நட்சத்திரம் அவதரிச்சிருக்கு இந்த குழந்தை. ஆனா இவர் சொல்ற அத்தத்தின் பத்தானால் தோன்றிய வச்சுதன் அப்படிங்கிற தெரியாதார், அத்தத்தின் பத்தானால் அஸ்த நட்சத்திரம் அதுக்கு முன்னாடி பார்த்தா ரோஹிணி, பின்னாடி பார்த்தா சிரவணம். ரோஹிணியின் மெடிடேஷன் திருவாதிர புனர்வசு புஷ்யம் ஆயுதம் மதம் பூரம் உச்சம் அஸ்தம் அஸ்தத்தான் கணக்கு பண்ணுங்க, அஸ்தம் அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை நூலம் பூராடம் உத்திராடம் திருமணம் அத்தத்தின் பத்தான தோன்றிய வச்சுடன். அத்தத்துக்கு முன்னாடி ரோஹிணி, அத்தத்துக்கு பின்னாடி சிரவணம். நம்ம திரவேணமுடையான் சிரவணத்தில் அவதரிச்சார். ரங்கநாதன் மூலவர் ரோகிணியில் அவதரிச்சவர், உற்சவர் ரேவதியில் அவதரிச்சவர். அதனால்தான் அந்த உலகம் உண்ட பெருவாயின்னு சொன்னவன் அவனாகிறான், எண்ணெய் உண்டவாயின். அது மாதிரி எண்ணெய் உண்டவாயின்னாக்கா ராவுத பக்த சாய்ச்சான், மூலவர் கிட்ட போனாக்க என்ன வாசனம் வரணும் அப்படின்னு பாதுகாப்பு. அந்த மாதிரியாக எந்திரமாவுடைய அவதாரம் என்ன ஆச்சரியமான அவதாரம் பாருங்க, எப்பேற்பட்ட நட்சத்திரம், எப்பேற்பட்ட திதி, எப்பேற்பட்ட இடம், எப்பேற்பட்ட பெற்றோர்கள். இந்த மாதிரி அவன் அவதரித்தது மாயன், ஆச்சரியகரமான பிறப்பு. பிறந்த உடனேயே ஐசன்போராளையும் அப்ப தூய பெருணி அப்படின்லாம் சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமானுடைய அவதாரத்தை சொல்றதுக்கோசம் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொன்ன ஆண்டாள் திரட்டி. மாயன்கிறது சாமானிய பிள்ளை, பிறப்பினால பிறந்தவாரம், அடுத்தது வளர்ந்தவாரம், வளர்ந்தது ஒரு குழந்தை வளர்ந்தது. குழந்தை வளர்ந்ததுன்னு எப்படி வளரும், குழந்தைய வளரக்கூடாது, குழந்தையாதான் வளர்ந்தது, ஒண்ணு இது பண்ணலையே அப்படின்னு வாஸ்தவம்தான், அது குழந்தையாதான் வளர்ந்தது. ஆனா பாருங்க ஒரு பூதனா சம்மாரத்தை நினைச்சு பாருங்க, செக்கஞ்சகவென்ற அவள் பார், அவருடைய குழந்தை குழந்தைக்கு எத்த கொடுத்தாலும் வாழ வச்சு, அது குழந்தைகளுடைய சுபாவம். இவோ பூதனைங்கிற ஒரு ராட்சசி, கம்சனால ஏகப்பட்டவன் வரா, அதனால ஒரு தெரிஞ்ச விஷயம் வரச்ச அந்த பூதனையினுடைய தன்யத்தை சாப்பிடுறது குழந்தை. குழந்தையுடைய சுபாவம் என்ன, யாரோ எடுத்து வருகிறார், தன்யத்தை கொடுக்கிறார், அதுக்கு பசி ஆகணும், அது சாப்பிட்டது, அது சாப்பிட்டது, சாப்பிட்டதுல அவோ மரணத்தை அடைஞ்சிட்டார். உனதானே என்ன, அவோ விஷத்தை கொடுத்து குழந்தைய கொல்லாம்தான். ஆனால் இந்த குழந்தையோ அவருடைய பாறையை உறிஞ்சிட்டு உயிரையும் பிராணனையும் உறிஞ்சிருச்சு. இந்த குழந்தை உறிஞ்சி அவளை மரணம் அடையச்சுட்டு, இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ற, அவ்வளோ மனோ பாவம் என்ன, அவ்வளோ மனோபாவம் குழந்தைய கொல்லணும்னு இருக்கா. ஆனா இந்த குழந்தைகளுடைய மனோபாவம் என்ன, எனக்கு இவ பால் கொடுக்க வந்தாலோ இவ்வளவு தாயாராயிட்டாளே, தாயாருக்கு எந்த பிள்ளையாவது கெடுதல் பண்ணலாமா, பண்ணுவானா, தாயாருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, நல்லதுதான் பண்ணணும். எனக்கு சந்தித்து கொடுக்க வந்த அதனால அவளுடைய பிராணனையும் எடுத்துட்டு ஆனந்தமான மோட்சத்தை கொடுத்துட்டேன் அவளுக்கு. நான் என்ன அற்புதமாக சம்பாதிக்கிறத, ஒரு குழந்தை குழந்தைக்கு பால் கொடுத்தா விஷத்தை கொடுக்க வந்து கொல்ல வந்தா, ஆனா குழந்தை அப்படி நினைக்கல, கதஞ்சிட்டு பக்கார கதஞ்சிட்டு பக்கார சொல்ற, நான் வந்து ஏதோ ஒரு மாதிரி உபகாரம் பண்ணாலே போதும், சதமத்து அபகாரான நஸ்மரத்து அப்பத்தையா கதஞ்சிட்டு பக்கார, ஏதாவது ஒரு மாதிரி உபகாரம் பண்ணாலே போதும், நான் சொந்தப்பட்டுறேன் கதஞ்சிட்டு. அதுல எப்படி வேணாலும் பண்ணலாம். திருக்குடி ஞானம் சொல்லிட்டு என்ன பண்ணானா, கேரளா போனானா திருவண்ணாமலை சேவிக்கிறதுக்கு, அங்கேருந்து அழகா அது என்ன பழம் சொல்லுவாரு, அது நேந்திரம் பழம், நேந்திரம் பழம் பெருசா அற்புதமான பழம், என்ன வாங்கினா வாங்கி வந்து எல்லாருக்கும் கொடுத்து சொல்லிட்டான். ஆம்பியாவை பார்த்து கேட்டானா, நீ சாட்டியா, நம்ம குழந்தை குடிச்சியா, உங்க அப்பா அம்மா குடிச்சியா, எங்க எல்லாம் கேட்டான். அவ சொன்னாலா, எல்லாம் நல்லா இருந்தது, கடைசியில ரெண்டு பழம் அழகி போயிருக்கு, அத்தை வந்து தூர போட்டேன், கோபம் கொடுத்தான், அதையே தூர போட்டேன், எங்கிட்ட கொடுத்துருக்கூடாது அப்படின்னு அவ கேட்டா, என்ன அது அழுகி போயிடுச்சு, அத்த மாதிரி யார் சாப்பிடுவான், நான் சாப்பிட்டு கேட்கறதை அதை பெருமாள் சமைச்சுக்கணும் அப்படின்னா, பெருமாள் சமைச்சு அப்படி சமைச்சா கூட பெருமாள் ஆனந்தமா எடுத்துக்கிறான். எனக்கு சாப்பிட்டுக்கணும் ஒரு புத்தி வந்தது இல்லையா அவனுக்கு, அதுவே போதுமே. கடந்த பக்கம் ஏதாவது ஒரு மாதிரி உபகாரம் பண்ணாலே எனக்கு என பிரகாரம் அது மாதிரி. இவோ பெருமாள் அப்படி நினைச்சுக்கிறேன், எனக்கு பால் கொடுக்க வந்தா இவோ, அதனால அவளுக்கு நான் இதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. என்ன நம்ம ஆச்சாரியர் எல்லாம் எவ்வளவு அழகா அர்த்தம் சொல்ல பாருங்கோ, தன்யேன கிருஷ்ண சகோதனாய பிராணன் ததோ லுப்த புனர்பவாய யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் தனந்தயத்வம் ந புனர்பவூவ. இதுவும் வேதாந்தத்தில் பெருமாள் காமிக்கிறானா, இவரு சாஸ்திரம் ஒண்ணு சொல்லும், ஆனா நான் அனுப்பிச்சு காமிக்கிறதெல்லாம் வேற ஒன்று அர்த்தம் இருக்கும். சாஸ்திரம் சொல்லுவேன் நம்ப மாட்டேன். என்ன அர்த்தம், எனக்கு வேண்டியது என் பக்தால் தான் முக்கியம், என் பக்தால் என்ன பண்றவளோ அதுதான் செய்யறேன். சூதனை எனக்கு பணம் கொடுத்த, எனக்கு அவள் கொடுக்க வந்தா பார், அதனால அவளுக்கு நான் மோஷம் கொடுத்துருக்கேன். என்ன அர்த்தம், தற்கொல நியாயம் நடந்தது. தற்கொல நியாயம் அப்படின்னு என்ன நம்ம எத்தனையோ அப்படி பார்த்துருக்கோம், ஏதாவது நம்ம எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி அடையணும். அதுதான் நம்ம எப்படி உபாசிக்கிறோமோ அப்படியே பெருமாள் அடையணும். ஏதா கொடுற ஸ்பின் லோக்கையை பார்த்தி அதே தான் பிரேத்து பார்த்தி அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த மாதிரிதான் அடையணும். இப்போ தேசியம் சாய்க்கிறேன், ஏதாவது இந்த பெருமாள் பெருமாளுக்கு பால் கொடுக்க வந்தா, இந்த பால் கொடுக்க வந்து நினைச்சாக்கா அந்த பால் சாப்பிடுற மாதிரி சிறப்பு தானே கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்காம போயிடுச்சான், அந்த சந்தேகத்துமே வராதான். பெருமாள் இந்த உத்தாந்தத்தை யார் தியானம் பண்றாலோ அவளுக்கு மோஷம் கிடைச்சிருக்கான். நான் பால் சாப்பிடுறத சிந்தனம் பண்ணினேன்னாக்கா அந்த பால் சாப்பிட்ற ஜென்மா தானே எனக்கு வரணும், அது வரலையே இருக்கும், நேரம் மோட்சமே கிடைச்சுள்ளது. தற்கொலை நியாயத்தை ரோமா போயிருக்கிறதுனாக்கா அதுதான் எந்தருமானுடைய விஷயம். அது ஒரு தாயார் கொடுக்கிற பாலை நினைச்சு நாம அதை நினைச்சிருந்தோம்னாக்கா திருப்பியால் வரும். ஆனால் எந்தருமான் அவன் விஷயமான இந்த சந்தேக சாந்தம் அதை நம்ம நினைக்கிறதுனால தற்கொலை நியாயம் இதை தோத்து போயிடலாம், தோத்து போயிட்டு அது ஆரண்யத்தில் இருக்குது. ஆரண்யம் என்ன அர்த்தம், ஆரண்யம்னாக்கா காடுன்னு அர்த்தம், காட்டுல இருக்கிறது. இன்னொன்னு உபரிடத்துன்னு அர்த்தம், உபரிடத்துல சொல்லப்பட்ட தத்துவ நியாயம் காடு ஒழுங்கோ இந்த உபரிடத்து அது உள்ள போய் ஒழுங்கு கொடுத்தான் வைக்கப்பட்டு. நான் வந்து தத்துவ நியாயத்தை சொன்னேன், அதுக்கு விரோதமாக இந்த பகவான பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆச்சரியமானது. ஒரு குழந்தை அது என்ன பண்றது, அது பண்ற காரியம் இதான். இந்த மாதிரி குழந்தை பண்ற செயல் அது, ஒரு சகடாசர உத்தாந்தம் குழந்தை பண்ற செயல் அது. குழந்தை என்ன பண்ணும், காலெல்லாம் எட்டு வச்சுட்டு இருக்கோம், சைக்கிள் ஓட்டணும், அந்த மாதிரி உதைக்கிறது குழந்தை. உதைக்கிற உரையில சகடாசரன் என்ன ஆகுது, குடுத்து கொடுத்த அப்படியே தூக்கி உடஞ்சி போச்சு சகடாசரன், ஒன்னும் இல்லாம போயிட்டான். அப்படி அனுபவிக்கிற வண்ணமா ரெண்டு சூழ் பதிகத்துல அவ்வளவு பண்ற இப்படிப்பட்ட மாயன் குழந்தை வளர்ந்த வாரம் எவ்வளவு விஷயங்கள் வளர்ந்திருக்கான். அவனுடைய இந்த ஆச்சரியகரமான சேஷ்டங்கள் இதுவும் ஒரு சேஷ்டை, வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் கை செய்து ஆச்சரியமான பாரதம் அவன் பண்றான். இந்த பாரதத்தை எவ்வளவு நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்குமே. அதனால பகவான் ஒவ்வொன்றும் எவ்வளவு யுக்திகள் பாருங்கோ. அவன் என்ன சொன்னான், நான் ஒரு ஆயுதம் கூட எடுக்க மாட்டேன், எதையுமே நான் பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சாரதியா இருப்போம் அப்படின்ட்டு அவன் அர்ஜுனன் எனக்கு சாரதியா இருந்தா போறோம்ட்டு. அதனால உனக்கு சாரதியா இருக்கு, ஆனால் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் ஆச்சரியமா ஆயுதத்தை எடுத்துட்டான். எப்பேற்பட்ட ஆயுதம், பாஞ்சலிங்கிற ஆயுதம், விஷ்ணு முகத்தாரா நடப்பு எஸ்யத்மனில் கிருஷ்ணனுடைய திருமகன் பெருமாளுடைய திருவாயில அந்த பாஞ்சலிங்கத்தை வச்சுட்டு போதையார் பெருமாள் அதிலே சப்தம் இருக்கு. அந்த சப்தமானது தானோ தர்பகந்தா அசுராள் இருக்காளே ராட்சசால் அசுராள் அவெல்லாம் பயந்து பயந்து நடைஞ்சாளாம். சகோஷோ தர்பராஷ்டிராணாம் ஹிருதயானி யதாரயத் அந்த பாஞ்சலிங்கத்திற்கு உயிரான திருவாள் பாஞ்சலிங்கம் ரிஷி கேதா தேவதத்தம் தஞ்சயா அப்படின்ட்டு அந்த பாஞ்சலிங்கத்தை ஊதின உடனே பிரதராஷ்டிராதியுடைய பிரதராஷ்டிரனுடைய குமாரால் அவ சம்பந்தையாளான அசுர அந்த ராஜாக்கள் அவ அத்தனை பேர் ஹதயமும் உடஞ்சு போயிடுத்தான் உடஞ்சு போயிடுத்தான். ஹதயானிங்கதாரியத்து தோஷமே வளர்க்கிறான். அவனுடைய சொல்லா பாருங்க சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் அப்படின்னு பெருமாள் யுத்தத்துல அப்பப்போ ஊழிந்தா இருந்தாராம். எவ்வளவு புழுதுனா பெருமாள் ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னா ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இந்த ஆயுதத்தை எடுத்துட்டான் சங்கத்தை ஊதினான். ஊத ஊத என்ன ஆச்சரியம் அடைந்தது. இந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அவதாரங்கள் அதை சொல்றதுதான் மாயனை மண் அப்படின்னு ஆண்டாள் நான் அழகன் சொல்ற அதன் பிறகு சொல்ற மாமா என் மாதவன் வைகுந்தனன் நாமம் பரவும் நவீன்றேடோ எம்பாவாள் அப்படின்னு சொல்றார். மாமா மாயன் மாமாயன் மாயன் அப்படின்னா ஆச்சரியமா கேட்டுதான் சொன்னாடி. இப்ப மாமா என்ன அர்த்தம் மாமா என்னக்க பெரிய மாயையுடைய அர்த்தம் ஆச்சரியகரமான கேட்டு எங்களை அவன் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணாம அப்படின்னு சொன்னாக்க ருத்ரனுக்கும் பெருமாளுக்கும் சண்டாம் பார்த்தான். அதாவது உன் மாயை அதிகமா என் மாயை அதிகமா உன் மாயை அதிகமா என் மாயை அதிகமா அப்படின்னுட்டு வந்துருத்தான். இது அதுல யுத்தத்துல அவனால நிக்கவே முடியலையா. யாரான இந்த இவன் இருக்கானே ருத்ரன் அவனால பெருமாள் முன்னாடி நிக்க முடியல. நிக்க முடியாததுனால அவன் கைய கூப்பிட்டான். அவன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பெருமாள் இந்திரனை ஜெயித்த தன் மாமா இந்திரனை கோவர்த்தனகிரி அனாயசத்தை கூப்பிட்டுட்டார் அதனால இந்திரனை ஜெயிச்சார். அது ஒரு மாமாவி ஒரு கோவர்த்தனகிரி சின்ன குழந்தை சின்ன குழந்தைக்கு பையன் சின்ன பாலகன் அவன் அனாயாசமா தூக்கிட்டான் கையாட புப்பமோ சாதாரண புப்பமா இருந்தது திருக்கரங்கள் அதில் அனாயாசமா தூக்கிட்டோ அப்படியே கீழே நிக்க வச்சுட்டான். எல்லா ஜனங்களையும் ஏழு நாள் ஒண்ணவோ இந்த மாதிரி இருந்தது. அதுவும் எப்படி குற மாதிரி பிடிச்சான் கோவர்த்தனம் என்னும் கொட்டக்குடையே அப்படிங்கிற தெரியாது தேசியம் சாய்க்கிறார். சபாகு தண்டே நகின் சதவீதம் பாகு கையே அவருக்கு குறை கொம்பு இருக்க முடியும் கையே கொம்பா எடுத்தான் குறையே கோவர்த்தனை எடுத்தது. அந்த மாதிரி பிரபால கல்பாங்குழி பஞ்சரேல அந்த கரை கை இருக்குது அதுல விரல் இருக்கு பாருங்க அந்த விரல் தான் நிறைய விஷயம் இருக்கு குறைக்கு. அது எப்படி இருக்கு பல்லவம் பல்லவம் பல்லவம்னா என்ன அர்த்தம் இளம் தலைவர் மாதிரி மிருதுவா இருக்கான் பெருமாள் திருக்கரங்கள் திருக்கரங்கள் ரொம்ப அழகா இருக்கு பெருமாள் இருக்கு. அந்த கரத்தோட பெருமாள் அனாயசமா அப்படியே திருச்சி பிரச்சனை இருக்காரு. யதபூதம் என்ன ஆச்சரியமா இருக்குது மகிதர சத்ரமனஞ்ச வாக்கியம் யாராலையும் அமர்த்தவும் முடியுமா யாராலையும் முடியாது அவனால உத்தரம்தான் முடிஞ்சது. இந்திரனுடைய தர்மத்தை அடக்கணும் கடைசியில போத்து போறான் இந்திரன் காலில் விழறான். இப்படி இந்திரனை ஜெயிக்கிறான் பகவான் மாயாமயின் யாகுரு நலீனாம் மாயாமை ஆச்சரியகரமான கட்டை. எப்பேற்க ஆச்சரியம் பாருங்கோ, இது இதான ஜெயிச்சான். வசாவரணத்தப்போ பிரம்மாவை ஜெயிச்சுட்டார் பிரம்மா. அதே மாதிரி பானாசுரன் யுத்தம் பண்றது, ரமேஷ் சிவன் எத்தனையோ இது கொடுத்தான். அதனால ஒன்னும் அந்த வரங்கள் அத்தனையும் உடஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஜெயிச்சான். பார்த்தர் கோபம் வந்துட்டு பெருமாளுடைய தமிழ் வந்துட்ட ருத்ரன். அந்த சமயத்துல பெருமாளுடைய ஆச்சரியமான சக்தி முன்னாடி நிற்க முடியல. பொன் மாயா மோகிதியா அப்படிங்கிற சிவனே, உன்னுடைய மாய இருக்கு, அதனால நான் மோகித்து போயிட்டேன். ஆச்சரியமான மாய உன்னுடையது, ஆச்சரியகரமான சக்திடங்கள், உன் சக்தி, உன் என்ன அப்படி இருக்கே மாமா என்று நம்மளோட சாக்கிரியர் அழகா அவனுடைய நாரணன் மாயையை அறிபவர் யாரே? அவன் மாயை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? லோகத்துல நாம எல்லாம் இருக்கோம், நமக்கு எல்லாம் தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. என்னென்ன தெரிகிறது? நாம் பண்றது உங்களுக்கு தெரிகிறது, நீங்க பண்றது எனக்கு தெரிகிறது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் பண்றதை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? கீதையில அதெல்லாம் சொல்ற அர்ஜுனன் சொல்றான், யாரால தெரிஞ்சுக்க முடியும் சக்திய? உன்னுடைய ஆச்சரியமான சேக்கிரங்களை யாரால தெரிஞ்சுக்க முடியும்? அதுவே இந்த மாதிரியான இவனுடைய மாமாயினால் இருக்கான். அது மட்டுமா, என்னையும் மாண்டவன் மீண்டவன் தோணுவா? இத போயிட்டாக்கா திருப்பி அவளை புறக்க வைக்க முடியுமா? எந்த அவனை திறக்க வைக்கிறான்? சௌந்தரவி மகர்ஷி பெருமானுக்கு குரு, அவருடைய குழந்தைய யமன் கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிச்சு காமிக்கிறார் பெருமாள். இந்த மாதிரி மாமாயினா இருக்கானே அவன். அது மட்டுமா, எப்பேற்பட்ட மாமா இது! இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அனாயாசமா எல்லாத்தையும் முழுங்கிட்டான் பெருமான், எல்லாத்தையும் முழுங்கிட்டான் பெருமான். ஆனா எப்படி இருந்தாங்க? ஆளிலை கண்ணன் வடபத்திரி சாயா இருக்கான். வடவத்து சாயா இருந்து ஒரு குழந்தை வாய திறந்துட்டு எல்லாம் உள்ள கூப்பிட்டு, மண்ணும் மலையும் மறிகடனும் மாருதமும் விண்ணும் விழுங்கியது மெய்யன்பர் என்னில் அளவர்கள் கண்ட சீராடி ஆக்கி அன்று இவ்வுலகளவும் உண்டோ உண்வாய். சின்ன குழந்தை, அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கிற குழந்தை வாயில அத்தனை பணத்தையுமே உள்ள போடுத்து, எல்லாம் உள்ள போடுத்து. மார்க்கண்டைய காக்கிறார், பாகவதத்துல மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கண்டைய கேட்கிறார், ஆச்சரியமான சக்தி எனக்கு காமிங்க, காமிச்சா போச்சுட்டார். அன்னைக்கே சொல்ல படையேன், ஒரே ஜன பிரவாகம். அந்த பிரவாகத்துல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஆளிலை. அந்த உடம்புல ஏதாவது பிரவாக குழந்தையா பிரச்சனை இருக்கு. அந்த குழந்தை வாய கிடைக்கிறது, அந்த வாயில எல்லாவது உலகம் போயிட்டு மார்க்கண்டேயும் உள்ள போயிட்டார். அவரும் சுத்தி சுத்தி வர வந்தாக்க மதுரிகாசனத்தை தபஸ் பண்ணிருக்க, அதே மதுரிகாசனத்தை வந்து நிக்க, அதே இடத்துல திருமாவளவன் நின்று இருக்க. அந்த திருமாவளத்தை இவர் பேசிட்டு இருக்கிறது தெரியறது. உடனே அந்த மாய அறந்து விடுறது. திருமாவ காமிச்சுட்டேன் ஒரே கஷ்ணா. அந்த மாதிரியாக ஆளிலை கண்ணன், அவன் கண்ணன் எல்லாத்தையும் வந்துட்டான், எல்லாத்தையும் முழங்கிட்டான். இத யசோத மன்னத்தின்றான்னு வாய்ப்ப அப்படிங்கிறார். பிறந்த உடனே என்னது பிரபஞ்சத்தெல்லாம் பார்க்கிறாளே, மையமேலும் கண்டால் பிள்ளவாளே தெரியாத சொல்ற என்ன பெருமாவுடைய சின்ன குழந்தை அங்க எல்லாத்தையும் முழங்கிட்டு, முழங்கின குழந்தை மண் சாப்பிடுறது, மண்ணு சாப்பிடுற சமயத்துல வாயத்துற அப்படின்னு அந்த வாயில யசோத இந்த பிரபஞ்சத்தால் அனைத்தையும் பார்க்கிறாவோ, மையமேலும் கண்டாள் பிள்ளை வாயிலே, தாம்பத்தை பிள்ளை தான் வளர்க்கிற பிள்ளை, அந்த குழந்தையினுடைய திருவாய் அதை திறந்து பார்த்தா அப்படி பிரபஞ்சமே இருக்கேன் நயங்கி போயிடுறாவோ. இது என்ன இது? அதனாலதான் ஆயிரத்து திறன் அல்லன் அருந்தெய்வன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாய மாதரே ஆயர் புத்திரன் இல்லைன்னு இதை பாருங்க. நந்தகோபுரத்துக்கு தெரியாத விஷயம், அங்கிருந்த ஆம்பளைகள் தான் தெரியலையா, ஆனால் அங்கிருந்த ஸ்ரீகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஸ்ரீகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். என்ன ஆச்சரியமா இருக்குது, ஸ்ரீகள்லாம் பார்க்கிறாரா, அவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த குழந்தை ஆயர் புத்திரன் அல்லன், அருந்தெய்வம். இவன் ஒரு ஆயுர்வலத்தில் பிறந்தவன் இல்லை, அருந்தெய்வமானவன். இவன் அப்படிப்பட்டவன் இங்கே வந்திருக்கான். அப்படின்னு மாயனிவன் மாதிரி ஸ்திரீகள் தான் அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாளாம். அந்த மாதிரியா இருக்கான் அப்புறம் அவனுடைய இது பேர்பட்ட மாயன். இதெல்லாம் அதிமான சோத்தெல்லாம் வரும், இதெல்லாம் யாருமே பார்க்காது. ஒரு சின்ன குழந்தை இதெல்லாம் எப்படி பண்ணும், இத மாதிரியாக எல்லாம் பண்ணணுமே. அது மட்டுமா, இங்க ருப்பணியா பிறந்தா திராட்சி, ஆனா பராபலத்துல லக்ஷ்மி தாயார் இருந்துகிட்டு இருக்கா, கிருஷ்ணனுடைய சேட்டை எல்லாம் பார்க்கறா, அவனுடைய ரூபத்தெல்லாம் பார்க்கறா, அந்த ரூபெல்லாம் அவன் கேள்விப்படுறான். அங்கே இருந்தா பார்க்கலாம், ஆனால் இவனுக்கு பார்க்கணும்னு ஆசையா, இவனுக்கு பார்க்கணும்னு ஆசையா. இப்பேற்பட்டவன் இவன் ரொம்ப மாயைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானே கிருஷ்ணாவதாரத்துல, நான் ருக்மணியா இருந்தா அனுபவிக்கிறேன், இந்த பரவத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியா இருந்தா அனுபவிக்கலையே, அந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஆசையா. அதனாலதான் அங்கிருந்த திராட்சி என்ன பண்ணாலும் ஒரு வைதிகனுடைய குழந்தைகள் சந்தான கோபால உபாக்கியானே தெரியுது, இது பெருமாளே எல்லாத்தையும் எல்லா குழந்தையும் தூக்கி போட்டார், திராட்டி தூக்கி போட்டாளாம். அதுக்கப்புறம் பெருமாளே போற அந்த கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாளாம். என்ன ஆச்சரியமான நுட்பம், பெருமாளுடைய ரொம்ப அழகு இருக்கு. அந்த அழகை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி அழுக்காது. கொஞ்சம் மோகன ரூபாய புருஷாலையே மயக்கிடுமா, அந்த ரூபம் எந்த ஸ்திரீயை தான் மயக்காது, அவ்வளவு அழகான ரூபம். சிவகிராமத்துல வனவாசத்துக்குள்ள போற அங்கிருந்த ரிஷிகள்லாம் பார்க்கிறா, ஆச்சரியமா பார்க்கிற, என்ன அழகா இருக்கிற பிரமாய், என்ன அழகா இருக்கோ. அது பிரமாள் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ, அதெல்லாம் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னுட்டோம். மோசம் வேணும்னு கேட்க தெரியல அவளுக்கு, ராட்சசன் அடிக்கிறா வெய்யறா, அதை என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்கிறா. சரி அது உண்டியா கேட்டா, சேதிக்கிறது பாக்கியங்கள் கிடைக்கும் இல்லம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆம்பள விஷயங்கள் அவன்லாம் கேட்கிறார், சீதை கிழத்து பாக்கியம் பெருமா சொல்ற அழகாக ஆம்பளை தான் பழந்தான் விஷயங்கள். பெருமா சொன்ன இந்த அவதாரம் தான் ஏகபத்தினியோட அடுத்த அவதாரத்துல நிறைய கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்ப நீங்க பிறந்திருந்தோ ஸ்திரீகளாக அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதனால நிறைய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டு போற பெருமாள், அதனால அவ்வளவு அழகு. அந்த அழகை பார்க்கணும்னு பெரிய பிராட்டி ஸ்ரீவனிடத்தில் இருக்கக்கூடிய அவதான ஜெகன் மாதா லட்சுமி ஆச்சு. கீதையை சொன்ன பெருமாள் சொல்ற, நாரீனாம் ஸ்திரீகளுக்குள்ள நான் யார் தெரியுமோ, நான் வந்து ஸ்திரீயா இருக்கேன், உமநாடிகளுக்குள்ள நான் லட்சுமியா இருக்கேன், பிராட்டியா இருக்கேன், அப்புறம் நான் கீர்த்தியா இருக்கேன், வாக்கா இருக்கேன், மேதையா இருக்கேன்னு அவர் சொல்றேன். அதுல நான் பிராட்டியா இருக்கேன்ற என்ன, லட்சுமியை காட்டிலும் உகந்த தெய்வத்தை யார் இருக்கா, அதனால அவ்வளவு ஆசைப்படுறா அந்த கிருஷ்ணனை சேவிக்கணும்னு. அவ்வளவு அழகு திருமாவுடைய திருமேனி, அந்த திருமேனியை பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் ஆசைப்படுறாங்க. என்ன ஆச்சரியகரமான ரூபம். அதனால மாமாயன் இவன் மாமாயனாக இழந்து இருக்கான் இவன். அதனால அத மாதிரி எத்தனை விசேஷங்கள் இங்க இருக்கு. அது மட்டுமா, நாயகனாயின எல்லை இடங்களையே சொல்ற மாயனை வாழை இளவரி என்பாரா அப்படின்னு. இதுதான் விசேஷமான ஆச்சரியம். இந்த மாயன் இருக்கானே ஆச்சரிய சேத்திரங்களை உடைய இந்திரமான், அவனை நேரமா பண்றான். பெருமாள் நம்ம எல்லாம் சேவிக்கிறோம், நம்ம சேவிக்கிறமே பாகவதார். அந்த பாகவதாருக்குள்ள ஒத்திர குத்திர வைஷம்னு வரக்கூடாது. என்ன அர்த்தம்? பாகவத உபச்சாரம் பண்ணக்கூடாது. 30 பாகவதங்கள் திருப்பாவை, அதில் எல்லா இடங்களிலே தான் முக்கியமான பாத்திரம். 1 வருஷம் முன்னாடி அதை இந்த பாத்திரத்துக்கு உபன்யாசம் பண்ணேன். அவ கொடுத்ததோ அரை மணி நேரம் தான், ஆனால் கிட்டத்தட்ட 40-45 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. அரியனும் அழுதா அவன் சொல்லி கேட்டவாறு அழுதா. அரியன் வந்து பெருமைக்கு சொல்லல, அரியன் பெருமை இல்லை. இது இந்த பாசத்தினுடைய வைபவம். பாகவத விசாரம் கூடாது. பாகவத விசாரம் பண்ணாம இருக்கணும்ன்றத அந்த பாசத்துல தான் ஆண்டாள் நமக்கு உபதேசிக்கிறார். அதனால எல்லை இளைஞர்களே பாத்திரம் இருக்கு, அதுதான். அதுலையும் நானே தான் நான் எடுக்கிறேன். இது பாகவத விசாரம். பாகவத விசாரம் வரக்கூடாது. அதனால்தான் ஆணையராக நாயுடுகின்ற உள்ள இருக்கிற ஒன்னும் உபதேசம் பண்ணியாமல் பண்ணுறோம். அதெல்லாம் உபதேசம் வாங்கிக்கிறோம். அதை காமிச்சு கொடுக்கிறவன் இந்த மாயன். பாகவத உபச்சாரம் பட்டாக்க அவனை ரஷிக்க மாட்டான். மாயன் மாற்றாளை மாற்றழிக்க வல்ல ஆணை அப்படின்றான். பெருமாளுடைய திருவள்ளம் என்ன? யாரையுமே சம்மதிக்கிறது இல்லை இல்லையா? யாரு என்ன பண்ணாலும் சரி, அவளுடைய அவளுடைய மனசுல என்ன இருக்கோ அந்த கெட்ட எண்ணத்தை மாத்திரத்துக்கு தான் பார்க்கிறான். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு பண்றான். அதனால பாகவத உபச்சாரம் படக்கூடாது. பாகவத உபச்சாரம் பட்டாக்கா அவளை விடமாட்டார். அவளுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட மாயம். இது பெரிய ஆச்சரியம். இது இந்த ஆச்சரியத்தை இங்க சொல்றா. இது எனக்கு ரொம்ப விசேடமானது. ஒரு விஷயம் பாருங்க, குலையாத்திரம் ஒரு யானை, அந்த யானையை அடிச்சாரே பெருமாள். ஏன் கஜேந்திரனை காப்பாத்தினார்? ரெண்டு யானை இருக்கு. ரெண்டு யானை இருக்கு, ஒரு யானைய பெருமாள் அடிச்சுட்டார். அப்படியே தந்தத்தை பிடிச்சி சுத்து சுக்கு அடிச்சிட்டார். ஆனால் இந்த கஜேந்திரனை மாத்திரம் ரஷித்தார் பெருமாள். கஜேந்திரவானே என்ன பரம பாகவதனா இருக்கான் எதேந்திரவான், அதனால காப்பாத்தின. இல்லாத போனாக்கா பெருமாள் காப்பாத்த மாட்டேறது. அந்த பாகவதற்கான மனிதனாக்கா யாருமே காப்பாற்றவே மாட்டார். அமரில் உபாக்கியானது திருவாதர் காலில் விழுல. அப்ப சொல்ற, நான் பண்ண மாட்டேன். என்ன? என் பக்தங்கிட்ட நீ வந்து அபச்சாரப்பட்டியே. பக்தங்கிட்ட அபச்சாரப்பட்டேன்னாக்கா நான் எப்படி உன்னை காப்பாற்றினேன்? அவன் பத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சர்வலோக சரண்யன் தான். அவனே சொல்லிருக்கேன், சகதேவ பிரபன்னா சொல்லிருக்கேன். அப்படி சொன்னா கூட பெருமான ஒத்துக்க மாட்டேன்னு தெரிந்த இடத்துல. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஒவ்வொரு மாயன்லையும் சொல்றது இது விசேஷம். இது அதனால பாகவத அங்க பாகவத உபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் எல்லை இளங்கலையே மாயன் மாயனை அப்படின்னு படிச்ச. ஆனால் நாயகனாயில பாருங்க, அறவர மாயன் மணிவண்ணன் அங்க என்ன பண்ணாவா? நாயகனாய் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே மித்த சூரிகள் மித்த சூரிகள். ஏன்னா பகவானுடைய அது ராஜபவனம். அந்த பகவானுடைய பவனம் திருவாளிகள். அந்த திருவாளியை வாசக்காக்குறவர்கள் அதெல்லாம் நித்த சூழிகள். தேவதையால் மாதிரி சண்ட பிரசண்டால் மாதிரி புஜங்கம லிஹங்கம பிரதர்சங்கநாதா பிரதோ பிரதயகுமுதாதயோ நகர கோபுரத்வாரதாக அஜிஞ்ச பலவிக்கமா சுவிகரங்க சம்ரக்ஷகா யுதந்தை விவாதினோ ஜெகதனு கிரகே ஜாக்ரதோ அப்படின்னு சொல்லிட்டு மித்த சூரிகள். அந்த மித்த சூரிகள் தான் இங்க நந்தகோபனுடைய கோ. நந்தகோபனுக்கும் அரசன் யார் என்ன? பெருமாள். அவனுடைய இல் இல்னாக்க இல்லம், அவனுடைய மாளிகை. அந்த மாளிகையை காப்பாற்றுவா. அவன் எல்லாம் யாருமே மித்த சூரிகள். எம்பெருமானுடைய விபூதி என்ன பூமியில இருந்தா அதான் இருக்கிறதா. அப்படிப்பட்ட பாகவதாருக்கு உபசாரம் பண்ணணும். கோயில் காப்பானே கொடித்தோன்றும் சோரணவாதல் காப்பானே மணிக்கடகம் கால் திறவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன இறங்கிய இலங்கையில பாகவத உபசாரம் பண்ணாதீங்கோ, இங்க பாகவத உபசாரம் பண்ணுங்கோ. ஆண்டால் என்ன அழகா பாதனம் என்றார், எப்பேற்பட்ட மாயம் இது, என்ன அழகான மாயம். என்ன பாகவத உபசாரம் பெறக்கூடாது, பாகவத உபசாரம் தான் பண்ணணும். பாகவத உபசாரம் கூடாது, உபசாரம் பண்ணணும். அதுதான் இங்க விசேஷம். அதை விட்டுட்டு மாறி போகக்கூடாது. அதனாலதான் மாலே மணிவண்ணான் சொல்றோம். மாலே அப்படின்னு என்ன அர்த்தம், பக்தாரிடத்துல ஞாபகமா நோகிச்சிருக்கானோ, இந்த பக்தர் எங்கிட்ட வரமாட்டாளா, என்னை வந்து சேவிக்க மாட்டாளா, எங்கிட்ட ஏன் வரமாட்டேங்கிறாளே, நான் இவ்வாறு அவதாரம் எடுக்கிறேன், நான் அவதாரம் பண்றதெல்லாம் இவாறு நான் காப்பாற்றுனாலே படித்தனானாலே சாதுவனாம் விநாசாயிருக்கலாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே அருங்கோ பரித்ராணாய சாதுனாம் சாதுக்கள். அங்க பாஷ்யத்துல இருக்கு, திரிபாஷ்யத்துல கீதா பாஷ்யத்தை அப்படி சொல்லல, கீதா பாஷ்யத்துல சொல்லாம திரிபாஷ்யத்துல முதல் அத்தியாயம் முதல் பாதம் அந்த அதிகரணம், அந்த அதிகரணத்துல அது சாய்க்கிற திறவாய் எந்திரமானார். அங்க சாய்க்கிற நான் வந்து என்னுடைய நேரம் வந்து இவாள காப்பாத்தலாம், எப்படி காப்பாத்தணும் தெரியுமா அப்படின்னா, இவாளுக்கு வந்து என்ன ஒட்டுட்டு இருக்க முடியாது, என்னையே பார்க்கணும்னு ஆசைப்படுறாவா, நான் இல்லைன்னா அவளால இருக்க முடியாது, என்னை பார்க்கணும், என்னுடைய சிறுமுகத்தை தெரியும் உங்களை விக்கிரகத்தை பார்க்கணும், என்னை சேர்த்துட்டே இருக்கணும், அவளுக்கு என் குரலை கேட்டுட்டே இருக்கணும், அது மட்டுமா என் சேஷ்டைகள் எல்லாம் பார்க்கணும், இல்லாத போனாக்க அவளுக்கு இருக்க முடிய ஆத்மதாரணமே பண்ண முடியாதான். அதனால அங்க சுவாமி சாய்க்கிற தேசியன் வந்து உதாரிக்கிற சாதவோகி உபாசகாரா அந்த இதர சிவாஷத்துல வியாக்கியானம் பண்ற இந்திரமானார். சாதவோகி உபாசகாரா சாதுனாம் சாதுக்கள்னா உபாசகார், தத் பரித்ராணமேவ உத்தேசியம், சாது பரித்ராணமே பரித்ராணம், சாது ரஷிக்கிறது இருக்கிறது உபாசகால அதுதான். இதா விநாசாயத்தை துக்குதான்னாக்க, இதா அந்த பாகவத விரோதிகள் இருக்காலும் அவனை சங்கல்பம் மாத்திரம் நடிச்சுடுவேன், அது ஆணுசங்கிக்கணும், இவனை காப்பாற்றணும், அதுக்கோசம் தான் அவதரிக்கிறேன். அப்படி அவதரிச்சேன்னாக்க எல்லாரும் என்ன சேவிப்பா, எல்லாரும் என்ன சேவிச்சு அனுப்பிச்சுக்கோங்கோ, நான் என்ன பண்ணுவேன், அவன் எல்லாரையும் சரணாகி அவன் எல்லாம் பண்ற அளவுக்கு அவன்லாம் நான் எதிர்பார்க்கிடுவேன், அனுபவிச்சுடுவேன், அவளுக்கு மோட்சம் மோட்சம் கொடுத்துடுவேன். ஆனா இவெல்லாம் என்னமா பண்ற, அவதான் அனந்தி மானுஷையும் தனுமாசிரிதம் பரம்பாரமம் அஜானந்த மமபூத மகேஸ்வரம். நானும் எப்படி அவதரிக்கணும் தெரியுமோ, உங்கள் கோதல்தான் இந்த உடம்பு எடுத்துருந்தேன், உங்கள் கோதல் நான் உடம்பு எடுத்துருந்தேன், நானு உடம்பு எடுத்துட்டு நான் வரைச்ச என்னை யாருமே ஆசிரியக்க மாட்டேன்றாலே, என்னை ஆசிரியத்தான என்னுடைய பரத்துவத்தை தெரிஞ்சுக்கல யாரும், என்னை பத்தோட வந்து பயணம்னாதான் நினைச்சுக்கிறார். அப்படி நினைச்சிருந்தாக்க நான் எப்படி இது பண்ணிட்டேன், இவாளை இவாளெல்லாம் என்ன ஆசிரியக்க வேண்டாமா, நானே போய் என்ன ஆசிரியங்கன்னு சொல்ல முடியுமா, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாளே, ஏன்னா பரத்துவமே அவளுக்கு தெரியலையே, நானும் உங்களுக்கோசம் இந்த உடம்பு எடுத்துருக்கேன், உங்களுக்கோசம் தான், எனக்கு இங்க வரவே வேண்டாமே, நான் அங்கிருந்தாலே போருமே, வந்தாலும் வரக்கா போன் இருக்கலாமே, ஆனா நீங்க எல்லாம் எங்கிட்ட வரணும், என்னையே சேவிக்கணும், என்னை சேவிச்சாக்கா நான் என்ன பண்ணுவேன், உங்களை தான் அனுகிரகிப்பேன், அதுக்கோசம் தான் உங்களை கேட்கிறேன், நீங்க வரணும் என்றே அப்படின்னு திருமாவை கஷ்டப்படுற. என்ன திருமாவுடைய வைபவமே தான், இவன் இறங்கி வருகிறான். இவனுடைய சௌலத்தை எப்படி இருக்கு பாருங்கோ, சௌசல்யம் எப்படி இருக்கு பாருங்கோ, எவ்வளவு அவனுடைய சௌசல்யம். மொய்த்தவள் வினையில் நின்று முன்றைய பெயரால் கத்திர வந்தும் மன்று பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அரியரானார்கு இறங்கும் நம் அரங்கனாய இத்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் கிறங்குமாறே. பித்தன் அவன் பைத்தியம் தான், என்ன அவனோ இறங்கி வரையன்றான். என்ன கோவிந்தான் சொல்றேன், நாராயணன் சொன்னேன், கிருஷ்ணான் சொன்னேன், கையை கொடுத்தேன், அஞ்சலையும் யாசமானா. எப்படி சொன்னாலும் ஏதாவது ஒரு யாஜம் பண்ணி உங்களெல்லாம் எழுத்துறேன், ஆனந்தமா உங்களை எழுத்துக்கானே. அப்படிதான் நான் காத்து கேட்கேன், நீங்களாம் வரமாட்டேன்றீங்களே, ஏன் வரமாட்டேன்றீங்களோ, இந்த மாதிரி வந்துட்டாக்க போறோம், உங்களெல்லாம் நான் காப்பாற்றிடுவேன். சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள்லாம் கேட்காதீங்க, பெரிய மோட்சம். மோட்சத்துக்கு விரும்போ, அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். நானும் என்னுடைய காரியமே அதுதான், உங்களோட சேர்ந்து இருக்கணும். எப்படி வாழ்வாளர் சேர்ந்து நிற்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்திருக்கோ, உங்களோட நான் சேர்ந்திருக்கேன், நான் சேர உங்களோட சேர சேர எனக்கு மகிழ்ச்சி அதிகமாக முடியும். இந்த குரானாவில் கோயிலை சேர்க்க முடியாதுன்னு திருமாவளவு கஷ்டமா போயிட்டான். மதுரை வந்த அழகாக பெருமாளுக்கே கஷ்டமா போயிட்டான். பாகவதாதி யாரும் என்கிட்ட வரமாட்டேன்ற கோயில் எல்லாம் மூடிட்டான். அதனால நான் அவாத்துக்கு போயிடுறேன்னு விட்டோம். நம்மாண்டல்ல இருக்க சாலச்சனா முடிஞ்சிருந்து உட்காந்துடலாம் பெருமாள். அப்படியா சரி, எவ்வளவு என்ன அவரோட எல்லாரோடையும் சொல்லிட்டேன். இப்போ கோயிலுக்கு வந்தா 100 பேர் 1 ரூபா, 1000 பேர் 1 ரூபா, 10000 பேர் 1 ரூபா. ஆனா எல்லா காலத்துலயும் நான் உள்ள போனேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு ஆனா ஒண்ணு வந்துருக்கோம். அப்ப என் திறமை நீ சேவைப்பாடு, அப்ப அதான் நான் பார்ப்பேன். அதுதானே எனக்கு ஆனந்தம், அதுதானே எனக்கு விசேஷம். அப்படிப்பட்ட திருமாவுக்கு ஆசை, அத திருமாவை சொல்ற என்னுடைய இது அப்படிப்பட்டதுதான். அதனால திருமாவுடைய அவதாரம் எவ்வளவு அழகா இருக்கு. அந்த இதான் மாய, ஆச்சரியகரமான அவதாரம், ஆச்சரியகரமான வளர்ப்பு, ஆச்சரியகரமான சேட்டைகள். அவன் ரூபம் எப்படிப்பட்டது, அவனுடைய ரூபத்தை எத்தனை வாட்டி சேவிச்சாலும் யாருக்குமே கனவடங்காது. பெருமாள் ஸ்ரூபத்தில் சொல்ற சததம் பிரிய காங்கா, எப்பொழுதும் இதை பார்க்கணும். இதை சேர்த்துட்டே இன்னும் தேவனையெல்லாம் ஆசைப்படுறாளா, அந்த மாதிரி ரூபமா பெருமாளுடைய ரூபம். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும் மாதிரி அவ்வளவு அழகான ரூபமாச்சு. நாராயணியத்துல அழகா சொல்ற நாராயண பட்டாத்திரி, எத்தை லோக்கியமகிதோபிமகிதம் சம்மோகணன் மோகநாத்து காந்தம் காந்தி நிதானத்தோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம். ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாந்தி விஷ்ணோ விபோ. ஹே விஷ்ணு, குருவாயிருப்பா, நீ அழகா இருக்க. அந்த அழகு எப்படி இருக்கு தெரியுமோ, எத்தனை நீலோக்கியமகி மகிதம். இந்த மூணு லோகத்திலையும் எது பெருசு, எப்படி எது உகந்தது, எது பெருசா இருக்குது அப்படின்லாம் இருக்கோ, அதை காட்டிலும் ரொம்ப உகந்ததா இருக்கு. ரொம்ப பெரிய ரூபம் விஸ்வரூபத்தை சொல்லச்சேன்னு சொல்றான் அர்ஜுனன். நீ எல்லாருக்கையும் ஞாபகத்திருக்கிய, நீ அசம் ஆகிட்டே, நீ சர்வமாத்மாவுக்கு சர்வசகா அப்படின்றான். நீ வந்து எல்லாத்தையும் வியாபிச்சுட்ட, அந்த மாதிரி வியாபிச்சிருக்கு உங்களுடைய ரூபம். ஆனா பார்க்க பார்க்க ஒரு விதத்துல ஆனந்தம், தேவையெல்லாம் சந்தோஷமா சுத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாளா, ராட்சசம்னா ஓடி போயிட்டாளா, பயந்துட்டேன். இந்த ரூபத்தை பார்த்து நம்மளால நிற்க முடியலையே அப்படின்னு ஓடுறாளாம். அதே நேரடிகள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்காளாம். அர்ஜுனனுக்கு ஆனந்தமா இருக்கு, ஒரு விதத்துல பயமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கான். ரொம்ப அற்புதமான ரூபம். அது மாதிரி என் மோகனம் மோகனாத்து மோகிக்க வைக்கிறது. ஒரு குழந்தைய பார்க்கிறோம், அழகான குழந்தை, இந்த குழந்தைய பார்க்கச்ச அது சிரிப்பு, அது கண்ணு, அது பார்க்கிற மொழி, அது கைகால் ஆற்றுது, எல்லாம் மயக்கிறது நம்மளை. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், கிரகணியை பார்க்கிறோம், உன் கண்ணுக்கோசம் தாண்டி ஒண்ணு பண்ணிட்டேன், நீ அழகா இருக்க அழகா இருக்கேன்னு சொல்றோம். இப்படின்னா ஆசைப்படுறோம், மோகிக்கிறா அப்படின்ட்டு. இதனை போன்றவன் நான் எடுத்து நினைக்கிறேன். படிச்சு வந்து பொங்கல் வச்சோம், திருமால் ஏகர் அவனுடைய ஆண்டியார் அழகா இருக்கா, அவளை யாராவது இடிச்சுட்டு போறாளேன்னு எல்லாரையும் தள்ளி தள்ளி விட்டு அடிக்கிறான். அவன் இங்க எம்பெருமானாரோ பெருமாள் இடத்துல பார்த்து சேர்க்கணும்னு இருக்கார். இதை பார்த்த உடனே அந்த மூர்க்கனை அழைச்சுன்னு வாங்குவோம். எதுக்கு இப்படி பாகதார சொல்றான்? இவன் கூட்டு கேட்கிறார், எதுக்கு இது பண்றேன்னு. ஐயோ, அவன் கண்ணை பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்காரு, அவன் உடம்ப போயிருக்கு, எப்படி கவர்ச்சியா இருக்கு, எப்படி மோகிக்கிறது, அவன் உடம்ப போய் புறப்பாக்குறாளே பிடிக்கிறாளே, அதுக்குதான் நட்டு. உடனே எம்பெருமானார் சொல்ற, இத்த காட்டுல அழகான கண்ணை காமிக்கட்டுமா? ரங்கநாதன் காமிக்கிறார், நீண்ட பெரியவாயை கண்கள் என்னை பேதவி செய்தனவே மோகிக்கிறது. லோகத்துல மோகிக்கிற வஸ்துக்கள்லாம் எப்படியோ அதெல்லாம் காட்டிலும் நம்மள அப்படியே கிறங்கி அடிக்கும். அந்த மாதிரி இருக்கு எம்பெருமானுடைய திருமேனியோ திருக்கண்களோ எல்லாமே. அதனால சம்மோகனம் மோகனாத்து காந்தி காந்தி நிதானத்தோ அப்படி பிரகாசிக்கிறது. லோகத்தை பிரகாசிக்கிறதெல்லாம் சிறுவனையும் கண்ணை கூச ஆரம்பிச்சிடும், கண் கூசம். ஆனா திருமாவுடைய காந்தி இருக்கு பாருங்க, லோகத்தில் இருக்கிற காந்தி எல்லாம் விட எம்பெருமானுடைய காந்தி கிரணங்கள், அதனுடைய பிரகாசம், அதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒரு சூரியனை பார்த்தாலே கண்ணு கூசறது. ஆனால் கோடி சூரிய சமப்பிரதம் அப்படின்னு சொல்றான். கோடி சூரிய சமப்பிரதம், கோடி சூரியங்கள் இருந்தா எப்படி பிரகாசிக்குமோ அப்படி பிரகாசிக்கிறது. ஆனால் ஒரு கண்ணு ஒரு சூரியனே பார்க்க முடியலையே, கோடி சூரியனை பிரகாசம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அந்த கோடி சூரிய பிரதய அந்தாலும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாதது, அது நமக்கு புதுமையை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட காந்தியை உடையவானவன் காந்தம் காந்தி நிதானத்தோபி மதுரம் மாதுரிய துரியாதபி. லோகத்துல இனிமை இனிமை இனிமை இருக்கிறோம். நம்ம சொல்ற தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதமத்தே, அமுதம் தேன் பால் கண்ணல் நெய் அமுது இருக்கு, இந்த மாதிரி இருக்க மாதிரி தான். ஏன்னா லோகத்தை தெரிஞ்சாதானே தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதமத்தையும் தான் நமக்கு தெரியும், அந்த இனிமை இருக்கு. ஆனால் இந்த மாதுரியங்களை எல்லாம் காட்டிடும் அந்த மாதிரியம் பகவானின் மாதிரியம் இருக்கு பாருங்க. அந்த மதுரம் மதுரம் வரும், எத்தனை மதுரங்கள், மதுராதிபத்தே அகிலம் மதுரம், எது மதுரம் இல்லை. அவனுடைய திருமேனி மதுரம், அவனுடைய குரல் மதுரம், அவனுடைய உபதேசங்கள் மதுரம், அவன் சேஷ்டங்கள் மதுரம், எல்லாமே மதுரம் அற்று. அதனால மாதுரியம் மதுரம் மாதுரியம். அந்த மாதிரி சௌந்தர்யோத்தனத்தோப்பி சுந்தரதரம் சத்ரூபம் ஆச்சரியத்தோப்பி சுந்தரம் சௌந்தர்யம் அழகு அழகு அழகுன்னு சொல்றத்துல அந்த அழகெல்லாம் காட்டிடும், லோகத்தில் இருக்கிற அழகெல்லாம் காட்டிடும். உன் திருமேனி சுந்தரதரம், இப்பேற்பட்ட சுந்தரதரம் அவ்வளவு அழகான சௌந்தர்யம் அது, அந்த சுந்தரமான அழகை அனுபவிக்கிறேன். அதனால் காட்டிடும் ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம் எல்லாமே சேர்த்து வச்சுட்டீங்க. லோகத்துல எது எது ஆச்சரியத்தை கொடுக்குமோ, ஆரம்பிச்சோம் பெருசா இருக்கிறது ஆச்சரியம், அது மாதிரி மோகனத்துல ஆச்சரியம், காந்தியில ஆச்சரியம், மாதுரியத்துல ஆச்சரியம், சௌந்தர்யத்துல ஆச்சரியம், இப்படி இருக்கே எல்லாத்திலையும் ஆச்சரியத்துல லோகத்துல எது எது ஆச்சரியமோ அதெல்லாம் காட்டிலும் ஆச்சரியமா இருக்கிறது உன்னுடைய ரூபம். ஆச்சரியத்தோப்பி புவனேன கஸ்ய குதுகம், ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் துஷ்டாதி, யாருக்குதான் குதூகலத்தை பொழிக்காது. ஹே போ கிருஷ்ணா ஹரி விஷ்ணு ஹரி போ, உன்னுடைய அழகை எப்படி இருக்கே, உன் ரூபம் எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு சேவித்தாலும் சரி ரங்கநாதன் போய் சரிங்கோ, அது ஒரு காம்பீரியம். எங்க தேவப்பிரமாணம் சரிங்கோ, அது ஒரு காம்பீரியம். நம்ம திரையங்கிரமணியுள்ள போய் நின்று பார்ப்போம் பரவபதமான அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நம்ம அம்மனம் செய்திருக்கோம், ஆமரியப்பனம் செய்திருக்கோம், ஒவ்வொரு கோயிலையும் போய் திருமாவுடைய திருமையை செய்திருக்கோம். அதனால எதுக்கு உங்களால எதுவும் முடியாச்சா, உங்க ஊர்ல இருக்கிற பெருமாள் செய்வீங்க, அந்த தெய்வங்களுக்கு விக்கிரகத்தை செய்வீங்கோ, அதை சேவிக்க சேவிக்க நமக்கு மனசுல எவ்வளவு ஆனந்தம் தாங்கிறது, அதுதான் அவனுடைய ஆச்சரியம். லோகத்தில் இருக்கக்கூடிய வசுக்கள் எல்லாம் பார்த்தாக்கா ஆச்சரியம் உண்டாகாது, உண்டானாலும் உடனே என்ன பெரிய ஆச்சரியம், நானே அதை சொல்லிடுறேன் அப்படின்னு போனோம் அடுத்து போயிடும். ஆனா எந்திரமானுடைய ஆச்சரியம் உங்களுக்கு பாருங்கோ, அது எவ்வளவு எத்தனை முறை எப்படி அனுபவித்தாலும் சரி அது ஆச்சரியத்தை குறைக்கவே குறைக்காது. அந்த மாதிரி ஆச்சரியம் பகவான் கிட்ட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமான ஆச்சரியம் இல்லையது. பெருமானுடைய பிறப்போ வளர்ப்போ எல்லாமே அந்த மாதிரி வசந்தது. இன்னொன்னு அந்தந்த வயசுக்கேத்த மாதிரி முகத்தை பார்க்கிறோம், அதெல்லாம் ஆனந்தமா இருக்கு. குழந்தையா இருக்கிட்டே அது ஒரு அழகு, கௌமாரத்துல அது ஒரு அழகு. அது மாதிரி கிழவனுடைய யௌவனத்துல அது ஒரு அழகது. அதே மாதிரி வயசா எடுத்து அது ஒரு அழகது. பெருமாள் எப்படி புராணகன் புராண புருஷன்தான், புராண புருஷனா இருந்தா கூட பெருமாளுடைய வைபவம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க, அந்த அந்தந்த காலத்துல பெருமாளுடைய விவகாரங்கள் சேஷ்டைகள் அது அத்தனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆச்சரியத்தை அனுபவிக்கிறோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தை வெண்ணத்திலிட போகிறது, வெண்ணத்திலிட போகச்ச மாட்டின்றது உங்களையெல்லாம் பயம், பார்த்து பார்த்து பாதுகாக்கிற ஸ்திரீகள் பார்த்துக்கோங்க, பாதுகாக்கிற ஸ்திரீகள்லாம் பிடிச்சுடுறார் அந்த கிருஷ்ணன் வெண்ண திருட வந்துட்டா ஐயோ என்னைய திருடிஞ்சானே கஷ்டம், திருட வரலையே நினைச்சுக்கோங்க ஐயோ இன்னைக்கு கிருஷ்ணன் வரலையே கஷ்டம். இப்படி அழைக்க வைக்கிறார் யார் கூட கேட்கல, இந்த குழந்தை மாட்டின் மாட்டின்ற உடனே அந்த குழந்தை எப்படி தப்பிக்க பார்க்கறது, நீராசுகள் சொல்ற ரொம்ப அழகா சொல்ற நீராசுகள் குழந்தை வந்துட்டு கை ரெண்டத்தையும் புடிச்சுட்டா, புடிச்சுட்ட உடனே கேட்கிறார் என் குழந்தை நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறார். அது சொல்றது நான் பலவான் தம்பி அப்படி, ஏன்னா அண்ணன் நல்லவன் பலவாளர்கள் ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, கிருஷ்ணனுக்கு தெரியாததே கிடையாது, ஏமாத்த தெரியும் குறுக்குப்பத்தி தெரியும் எல்லாம் ஒன்று தெரியும், பலவாளர்களுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம். அதனால நான் பலவாளனுடைய தம்பின்னு சொல்றது குழந்த உடனே அவ கேட்கிறார், அது சரி எனக்கு எங்கேயாவது உள்ள வந்த அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எங்கால வச்சு உள்ள வந்துட்டேன் அப்படின்ட்டு குழந்த உடனே அவ கேட்கிறா, சரி குழந்தைக்கு ஆனால் மாறி போயிடும் அதனால சகஜம்தான், அது பரவாயில்ல எதுக்கு வெண்ண பாத்திரத்துல கை விட்ட அப்படின்னு கேட்கிறா. அது சொல்றது அழக, அஞ்சோ பயப்படாத ஒண்ணு இல்லம்மா என்னுடைய கண்ணுக்குட்டி ஒண்ணு காணாம போயிருக்கு, அந்த கண்ணுக்குட்டி அந்த வெண்ண பாத்திரத்துல தான் கை விட்டு பார்த்தேன். ஒரு குழந்தை எப்படி ஏமாத்துறது, எப்படியாவது தப்பிச்சுக்கணுமா, அத்த கேட்டா எந்த தெளிவாளர் இருந்தாலும் சிரிப்பு தான் வருமே தவிர்த்து கோபம் வராது, ஆச்சரியமா இருக்கும். இத வந்து லீலாசனம் சொல்றாரு. கஷ்டம் பால பலானுஜா கிமிஹரே மன்மம் ராஜங்கையா யுக்தம் தது நவநீத பாத்திர குஹரே அஸ்தம் கிமர்த்தம் யசே. மகாவிஷாதம் நித்தியேவம் வரவல்லவி சுரவச புஷ்ணாத். என்ன ஆச்சரியமான குழந்தையினுடைய சேஷ்டை, என்ன பேச்சு! உங்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்கட்டும், உங்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்கணுமா? இந்த பேச்சு அவ பேசுறதும் கிருஷ்ணன் பேசுறதும் வசம் கிஞ்சன பாலகம் மிருகம் மகாபிஷாதம் கஷணம். நான் ஏதோ ஒன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சு பயப்படாத. அதனால இத்தியேகம் சுரசுந்தரி சுரசுந்தரி வல்லவி சுரசுந்தரியும் தான் சொல்றாரு. அவ தேவதாஜி தான் வரலாம், இங்க பிறந்திருக்கா. அப்படிப்பட்ட அந்த அவனுடைய அவளும் அவகிட்ட கிருஷ்ணஸ்ய வச்சா கிருஷ்ணா கிருஷ்ணஸ்யா உங்களுக்கு கிருஷ்ணனுடைய வாக்கு இருக்கு. என்னால காப்பேசுறது ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய பேச்செல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைலாசன். அப்படி நினைக்க வச்சுட்டான் பகவான். எப்படி நினைக்கிறான்? அவனுடைய பேச்சு, அவனுடைய அழகு, அவனுடைய குணம், அவனுடைய புரட்சிகள், அது எல்லாமே அப்படி மணிங்கிறனால என்ன செய்யணும்? இதுவும் ஒரு ஆச்சரியம், மாயம். எல்லாருக்கும் தெரிஞ்சது பால் தயிர் வெண்ணெய் அதெல்லாம் வித்துனாரா? அழகான போட்டு ஜாஸ்தி வித்துனாரா? வித்துல வரைச்சு அவனுக்கு மனசுல கிருஷ்ணனே நடத்து. கோவிந்ததாமோதர மகாபவேதி. எத்தனை வருஷம் அவள் என்ன அவள் இருக்கிறதோ தயிர் பாலு என்ன? ஆனால் மனசு எங்க இருக்கு? முராரியான கிருஷ்ணன் அவனுடைய திருவடியே ஒரு சிந்தனை போயிடுச்சு. தயிர விற்கிறவோ, தயிர் வாங்கலையோ, பால் வாங்கலையோ, மோர் வாங்கலையோ கேட்கக்கூடாதோ, வைக்கக்கூடாதோ? அவ சொன்னாலும் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், மாதவன் வாங்கலையோ மாதவன், தாமோதரன் வாங்கலையோ தாமோதரன் கேட்டாளாம். கோவிந்த பட்டாபிஷேகம் கோவர்த்தனைகளை வச்சு காப்பாற்றினோம். அதனால அவங்க கிட்ட மனசுட்டியே நயிச்சு போயிட்டான். மாதவனுக்கு மாதவனாக்க பிராஜியோட போயினான். பிராஜி இருக்கிற இடத்துலதான் ஜெயந்தானே நல்லதான் நடக்கும். அதனால ஆசிரியப்பட்டு பெருமாள்கிட்ட அப்படி ஆசையா இருக்காளாவா? அந்த மாதிரி தாமோதரன் ஏதோ பிராட்டிக்கு தாமோதரன் கைத கட்டினோ கணினன் திருத்தாங்கினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாள் அவனே தன்னைத்தானே அடைஞ்சு காணான். தாமோதரன் தாமோன கயிறு அத உதவத்துல அடையாளம் வச்சு கேட்காமன் ரங்கநாதனுக்கு அது மாதிரி உண்டா? அவனுடைய இடத்துல அது மாதிரி இருக்குமா? முடிச்சு ஒரு இடம் இருக்கு அங்க தாமோதர பெருமாள் கோயில், அது மாதிரி வெள்ளிவாகத்திலையும் தாமோதர பெருமாள் கோயில் இருக்கு. அங்கெல்லாம் போனாக்க இடுப்பு வயிற்று கிட்ட கட்டின்னு இருப்பார் பெருமாள். அந்த மாதிரி என்ன பக்தாளுக்கு அடங்கி போயிட்டான் அவன் பக்தபுராசன். அதெல்லாம் பார்த்துட்டோ இவன் மனசெல்லாம் லயிச்சு போயிருக்கு. அதனால கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், தாமோதரன் வாங்கலையோ தாமோதரன், மாதவன் வாங்கலையோ மாதவன் அப்படின்னு வாழ்நாளும் விற்கிறாளாம். அதுதான் போட்டோம். வாங்குறவர்களுக்காக இருக்கக்கூடாது பத்தி அவன் கேட்டானா? கோவிந்தன் படிய விடமா, மாதவன் வழக்கே விடமா அப்படின்னு கேட்கிறாளாம். பெருமாளுடைய அந்த திவ்ய சேஷ்டிதங்கள், திவ்யமான கல்யாணங்கள், திவ்யமான பிரவர்த்திகள், பேச்சுக்கள், அவனுடைய ரூபம் எப்படி மயக்கிறதுனால என்ன அசில் எனது இச்சேத்து காமா கிழகோப கன்யா முகுந்த முராரி பாதாத்த சித்தவருத்தி சத்யாதிகன் மோகவசாதவோதது கோவிந்த தாமோதர மாதவேதி. இது ஒரு ஆச்சரியம். சரி, அதுதான் போட்டான் ஒரு யுத்தகலம். அதுல பகவான் கீதோபதேசம் பண்றான். எப்படி பண்றான்? அவன் எத்தனையோ அவதார விஷயங்கள்லாம் இருக்கு, எவ்வளவோ நல்லது பண்ணான், எத்தனையோ அற்புதம். ஆனால் இந்த கீதோபதேசம் இருக்கு பாருங்க, அதை காட்டிலும் உசந்தது. அதனால அது எவ்வளோ வசதியது, அந்த கீதோபதேசத்தை காட்டிலும் வசந்தது ஏதாவது உண்டா லோகத்துல? அவனுடைய எத்தனையோ செயல்கள் இருக்கலாம். ஒரு குழந்தை எப்படி பேசணுமோ அப்படி பேசினான், எவ்வளவு பிராயத்தில் எப்படி பேசணுமோ அது எப்படி பேசணுமோ, எப்படி ஆடணுமோ அதெல்லாம் ஆடினான், ரசக்கிரியர் பண்ணான். அப்புறம் ஸ்திரீகளோடு எல்லாம் அப்படி ஆனந்தமா இருந்தான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணினவன் இந்த பகவத்கீதையில அவனுடைய சுரூபத்தை காமிச்சான். இதான் அவனுடைய அவதார ரகசியம். எல்லாரையும் நம்மளெல்லாம் ரசிக்கணும். இதான் பரித்ராணாய சாதுவனாம், விநாயகாயத்து நிற்கலாம், நல்ல குணங்களெல்லாம் காப்பாற்றணும், கெட்டதெல்லாம் படிச்சுடணும். அதுக்குதான் இது வந்திருக்கு. அதனால சாமான்யம் இல்லை. பகவான் கீதோபதேசம் பண்ணது, அந்த கீதோபதேசம் பண்ணினதுனால்தான் இந்த லோகமே சுபிக்ஷமா இருக்கு. கீதையை காட்டிலும் சங்கராச்சாரிய சொல்ற பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, பகவத்கீதையை கொஞ்சமாவது அத்தியனம் பண்ண வேண்டாமா, வாசிக்க வேண்டாமா, அதை கேட்க வேண்டாமா? அதை கேட்டாக்க எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு பலத்தை கொடுக்கும், எப்படி மனசை சுத்தப்படுத்தும். இதுதான் திருமாவளுடைய சௌலபியம், இதுதான் திருமாவளுடைய சௌசல்யம், இதுதான் திருமாவளுடைய வாத்சல்யம். இந்த மூணத்துக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சுவாமித்வம், பரத்வம், இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து லோகத்துல நம்ம பார்க்கறதெல்லாம் பரத்வம் இருக்கிற இடத்துல சௌலபியமோ சௌசல்யமோ வாத்சல்யமோ இருக்காது. சாதாரணமா நம்ம ஆச்சாரியாளர்கிட்ட ஒன்றிதான் பார்க்க முடியும். ஆனால் ஆச்சாரியாளுக்கோ ஞானத்தினாலதான் பரத்வம், ஞானத்தினாலதான் சுரூபத்தினால கிடையாது. நம்ம திருமாவுக்கோ சுரூபேன குணைச்ச எத்தனை அனவதிகாசன் சுவாசிய முக்கியோத்தக அப்படிங்கிறது அப்படின்னு பிரம்மசத்துவத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறது பாட்சிக்காரர். சுரூபத்தினாலையும் பெருசா இருக்கு, குணத்தினாலையும் பெருசா இருக்கு. அந்த மாதிரி சௌரத்தியங்கள் இதுதான் பெருமாளுடைய அவதாரணை. ஆச்சரியமான பகவத்கீதையை நமக்கு உபதேசம் பண்ணி நம்மளை நல்ல வழியில படித்தவனோ இல்லையோ, நிராகதீதையே மிகம சௌத தீபஸ்திரியா விபஸ்தி அவிகீதையா ஜெகதி கீதையா அந்தம் தமஹா. ஏ தயாதே, நீ என்ன பண்ண தெரியுமா? மிகம சௌத தீபஸ்திரியா, உபநிடத்தில் கொஞ்சம் உபநிடத்தினுடைய தீபம், அதுதான் ஐஸ்வர்யம், அது பிரகாசிக்கிறது. அதை கொண்டு விபஸ்தித் அபிகீதையா, யோகிகள் எல்லாம் என்ன சொல்லுவாரோ அதையே ஏற்றுக்கிறது. அதை ஏற்றுதான் பெருமாள் சொல்ற, அவர் என்னவோ தானா சொல்லிடலை, வேதம் சொல்றது. மகான்கள் ரிஷிகள் எல்லாம் சொன்ன வாக்கியங்கள் அவைகள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நமக்கு உபதேசிக்கிறது பெருமாள். அப்படி உபதேசிக்கப்பட்டது இந்த பகவத்கீதை. எவ்வளவு ஆச்சரியகரமானது, இதுதான் பெரிய ஆச்சரியம். அது இதுதான் சௌலத்தியத்தை காமிச்சது, இதுதான் சௌசீல்யத்தை காமிச்சது. அதுதான் தயாசுரத்த சுவாமி நிஷாதான நேதா கபிகுலபதி காபிசபரி குச்சைல குஜாசா பிரதயுவதய மாலியகிருதி அமீஷாம் நின்னத்தம் விழகிரி பசேகே உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரபலம் அனுகம்பே சமயதி. அப்படிங்கிற பாருங்க நாலு நாம அவதாரம் நிஷாதானம் மேத்தா கபிகல் கபிகுலபதி காபி சபரி நாலு பேர். அதன் பிறகு வந்து குச்சைடாக குப்தா அந்த குப்தா பிரதயோதயா மாங்கல் நாலு பேர். இதன் மாலாகாரன் அமாரி கோபிகா ஸ்திரீகள். அதே மாதிரி இந்த சந்தனம் எடுத்து போற கோணி கோணத்தோட உடைய விசாரமா இருந்தாவும் அது மாதிரி குசைகள் ஜாதி பார்க்கல வர்க்கம் பார்க்கல மிருக வர்க்கம் பட்சி வர்க்கம் அப்படின்னு நான் பார்க்கல ஏழை பணக்காரன் பார்க்கல ஏழை ஏதன்ற சமையா அந்த மாதிரி இல்லை அப்படிப்பட்ட பகவான். அதனால அவர் என்ன பண்ண எல்லாரையும் ஒன்னா இது பண்ண அதுலையும் பணம் கொடுக்கறது சுலபம் ஸ்திரீகளை ரஷிக்கிறது சுலபம் ஒரு மாலாகாரன் அனுகிரகிறது சுலபம். ஆனா ஒரு கூண்முழுகோட முதுகோட அழகு இல்லாம இருந்தவள அப்படியே தன்னுடைய கால் கட்டவரால கட்டவர்களால அவனுடைய கால் கட்டவர்களை அழுத்தினார் அவர் முதல் அடிச்சு ஒரு எழுத்தார் நாரிய சாந்தம் நமக்கரை அப்படின்னு சொல்லி தெரியாத பாதம் மாதிரி அந்த பாத்திரத்தை சொல்ற தெரியாத அவ்வளவு தேடி அவ்வளவு அப்படியே மாறல சந்தோஷமா புரிஞ்சுக்கிறா அப்பா என்ன அழகா இருக்கு அப்படின்னு முதலான இடத்துல கிருஷ்ணனுக்கு அனந்தமா புரிச்சு வந்தார். உடனே அந்த கூனை வந்து பெருமாள் நினைச்சு விட்டுட்டார் நிறுத்தி வைப்பில் அப்படியே அந்த சாதாரண சுந்தரியா போயிட்டார். அப்படி ஒரு அழகு பார்த்தா பெருமாள் ரொம்ப அழகா இருக்காளேன்னு பத்தோட ஒண்ணு பையனும் அவரையும் கல்யாணம் போட்டேன். அதனால அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய ஆச்சரியம் இருக்கு. இதுதான் பெருமாளுடைய சௌசரியம். இப்படியாக பகவான் மாயன் ஆச்சரியகரமான ரூபம் என்ன சேஷ்டிதங்கள் என்ன அது மாதிரி அவனுடைய வாக்கு என்ன அவனுடைய மனசு நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுலயே அவனுக்கு சுவாமி விராத ரக்ஷைக்கு தீட்சை என்ன வினத வேத பூத விராத ரக்ஷைக்கு தீட்சை என்று எம்பெருமானவர் சொல்ல அதனால நம்ம ரட்சிக்கிறதுலயே அவனுக்கு சங்கல்பம் மனசு அந்த மாதிரி மனசு இப்படி அவனுடைய ரூபத்தினாலேயும் ரூபத்தினாலேயும் அவன் குணத்தினாலேயும் அவனுடைய பிரவர்த்தியினாலேயும் அவனுடைய மனசினாலேயும் எல்லாத்திலையும் ஆச்சரியகரமான ஒரு நிஷ்டையை உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவனுக்கு தான் மாயன் மாமாயன் அப்படின்னா அந்த ஆள் சொல்ற அழுவார் ஆச்சாரியாளர்கள் சொல்ற அவமாரி பகவதால ரஷிக்கிறத பற்றியும் யாமோகன் அப்பத்த யாமோகன் மாலையன் சொல்றார் இந்த மாதிரியாலாம் இவனுடைய ஆச்சரியகரமான சேர்க்கிடங்களை பற்றியும் பிரவர்த்தியை பற்றியும் ரூபத்தை பற்றியும் தான் நிறைய இடத்துல சொல்லிருக்கு. நீங்க அத்தனையும் எவ்வளவோ கேட்டு போயிருக்கோம். ஆனால் அடியேன் சிறிய ஞானத்தின் மாழ்வார் தன்னை அவர் சிறிய ஞானத்தின் சொல்லிட்டார். நாம எல்லாம் எப்படிப்பட்டவா அடியா மாதிரி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் எதுக்கும் வாய்ப்பு இல்லாதவார். அப்படி பெற்றவாறு கூட ஒரு பதார்த்தமா வச்சுட்டு அடியன் கொஞ்சம் நாளை சொல்லணும் அப்படின்ட்டு வீரவில்லை சுவாமி பிரார்த்திச்ச அந்த இதுல அடியனுக்கு தெரிஞ்சதை ஏதோ விஞ்ஞாபிச்சுன்னு அதுல தோஷம் இருக்கலாம் அல்லது சொன்னதையே சொன்னதா கூட இருக்கலாம் அல்லது தவறுகள் இருக்கலாம் அல்லது தெரியாத சொல்லாம தெரிஞ்சதையே சொன்னதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த தோஷங்களை குணதிருஷ்டியா க்ஷமிச்சு அதை அனுகிரகிக்க வேண்டுமா பிரார்த்திச்சுண்டு முடிச்சுக்கிறேன். கவிதாக்கிய கல்யாண குணசாலினியும் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.